நாம் வெங்கடநாதாரிய சவிதா சிவகேசரி வேதாந்தாச்சாரிய வயோமே சங்கத்தாம் சதாகிரி ஞானந்தமயம் தேவம் மனஸ்பதிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் தேவம் உபாசமே ஹமாலிதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஜனம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேஷிதம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாகயாம் நமதிமாம் சதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம் பதாம் யோனித்யமஞ்சித பதாம் ஜெயம்மருத்மம் வியாமோஹரஸ்ததிதராணி திருநாடி மேலே அஸ்மத்குரோர் பகவதோ சதயேகோ ராமாந்த சரணௌ சரணம் பிரபத்யே கீதார்த்த சங்கிரகம் சொல்லப்பட்டு அதையும் ஒரு முதல்ல சொல்லிடலாம். அஞ்சு அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் வரைக்கும் கவர் ஆகும், அது முதல்ல சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அதுல இருக்காது சரி இல்ல, இப்ப இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்லோகம் இருக்கு கிடையாது. நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதஹ ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லக்ஷ்யே சுசம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்யர்த்தே பூர்வஷட்கேன சோதிதே இது வந்து ஒரு பெரிய பதம், பாதியில பிரிக்கிறேன், சொல்லச்சே மொத்தமா சொல்லணும். அதாவது மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மாவாபி சித்தையன்னு ஒரே பதம் அது. இருந்தாலும் சொல்றதுக்காக பிரிச்சு சொல்றேன். மத்தியமே பகவத் தத்துவ யாத்தாத்மாவாபி சித்தையே யாத்தாத்மிய அவாப்தி சித்தையே யாத்தாத்மியா வாப்தி சித்தையே ஞான கர்மா அபிநிர்வர்த்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதஹ பிரதான புருஷ வ்யக்த சர்வேஸ்வர விவேசனம் கர்ம தீர் பக்தி ரித்யாதி பூர்வசேஷோந்தி மோதிதஹ தர்மாதர்மதியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதையானது என்ன சொல்றது? வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் இல்ல எபிசோட ரீகால் பண்ணலாம். பராசர பட்டர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். கூரத்தாழ்வான்ற ஒரு ஆச்சாரியருடைய குமார் பராசர பட்டர், அவருடைய காலக்ஷேப கோஷ்டி ஸ்ரீரங்கத்தில். காலக்ஷேபம்னா லிட்டரல் மீனிங் பார்த்தோம்னா பொழுது போக்குறது தான் காலக்ஷேபம். ஆனா அந்த பொழுது போக்குறது நல்ல பொழுதா போக்குறதுனால காலக்ஷேபத்துக்கே அந்த அர்த்தம் வந்து. காலக்ஷேபத்துக்கும் உபன்யாசத்துக்கு வித்தியாசம் கிடையாதுன்னா, காலக்ஷேபம்னா பிரதி பதம் படிச்சு வாசிச்சு அர்த்தம். அது வந்து இட்ஸ் அ கிளாஸ், இது இட்ஸ் அ கிளாஸ் இன் ப்ரோக்ரஸ். கதையெல்லாம் அங்க சொல்ல முடியாது. என்ன பங்கி பங்கினா வரி, வரியை படிச்சு அந்த அர்த்தம் சொல்லி மேல மேல சொல்றது காலக்ஷேபம். உபன்யாசம்னு சொல்லிச்சு என்ன கேட்டீங்கன்னா, டெக்ஸ்ட் வச்சுட்டு போகாம பொதுவா கொஞ்சம் கதைகளோட சேர்ந்து கொஞ்சம் அதை சுவாரஸ்யமாக்குறது. அப்ப உபன்யாசம் வந்து ரீச் நிறைய இருக்கும், காலக்ஷேபத்துக்கு ரீச் கம்மியா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவருடைய அந்த காலக்ஷேப கோஷ்டி, பெரிய கோஷ்டி நிறைய பேர் வருவா அதுல. அந்த அதுல சில பேர் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பார், நிறைய சாஸ்திரங்களை வாசிச்சிருப்பா, சில பேர் கொஞ்சம் முன்னபின்ன இருக்கலாம். பராசர பட்டர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் வந்தா கூட ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுவாராம் டெய்லி. அவர் வந்தப்பறம் தான் ஆரம்பிப்பார். ஆனா சொல்ல மாட்டார் அவருக்காகன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏதோ காரணம் சொல்லிட்டு அவர் வந்தோடனே ஆரம்பிப்பார். அவர் யாருன்னு கேட்டா, அவர் வந்து ரொம்ப ஷட் சாஸ்திர வித்வானம்லாம் கிடையாது, ஆனா நித்திய பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்தை பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த காலக்ஷேப குறிச்சிக்கு வந்துட்டு இருக்கவர். இவர் இதுவே அசூயா இருக்கும், கூட படிக்கிறவாளுக்குள்ளேயே என்ன நிறைய படிக்கிறான் நிறைய படிக்கலன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அப்ப சில பேருக்கு அவர் மேல ஒரு சின்ன பொறாமை, என்ன இவர் நம்மளாம் வந்து இப்ப முதல்ல வந்து இடம் பிடிச்சி உட்காந்துருக்கோம், முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நித்தியம் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம், எவ்வளவு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இவர் மாட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு தீர்த்தம் பிரசாதம் வாங்கிட்டு வந்து போயிட்டு இருக்க, இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு அவளுக்கு ஒரு எண்ணம். ஒரு நாள் வந்து அவளுக்கு அதை கேட்டுணும்னு தோணிடுது சுவாமிகிட்டயே. அது என்ன, நாங்களாம் வந்திருக்கோம், நீங்க அவர் மட்டும் போய் கேட்கறீங்களேன்னு அப்பா அவர்கிட்ட கேட்டேன்னு அவர் வந்து பதில் சொல்லல. சரி இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்ப அவர் அந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வரத்துக்குள்ளவே யார் பிரதானமா கேள்வி கேட்டாரோ அவர்கிட்ட பராசர பட்டர் கேட்டார், சுவாமி தத்துவம் தான் என்னன்னு கேட்டார். அதாவது தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இந்த மூணு வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இந்த சம்பிரதாயம். தத்துவம்னா அறியப்பட வேண்டியது, வாட் இஸ் டு பி நோன், தத்துவம். ஹிதம்னா அதை அடையறதுக்கு என்ன வழி. புருஷார்த்தம்னா அடைஞ்சப்பறம் என்ன பிரயோஜனம், வாட் இஸ் டு பி அட்டைன்ட், வாட் இஸ் டு பி நோன் ஃபர்ஸ்ட், ஹவு டு அட்டைன், அண்ட் வாட் இஸ் நீட் ஃபார்மின்னு கேட்கறாங்களா, இதை பண்றதுனால என்ன கேட்கறாங்களா, அதுதான் புருஷார்த்தம். அது இவர் கேட்ட உடனே இவர் நிறைய சாஸ்திரம் வாசிச்சிருக்காரு இல்லையா, அதனால அவர் சொல்ல ஆரம்பிச்சார், இல்ல நியாய சாஸ்திரத்தை எப்படி சொல்லியிருக்கா, சாங்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கா, நம்ம எப்படி சொல்றோம், அத்வைதத்தில் எப்படி சொல்றான்னு மாதிரி ஆரம்பிச்சிருக்காரன். சரி ஓகே சார், ஹிதம்னா என்னன்னு கேட்டாரான், இந்த மாதிரி வேதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னு என்ன பண்ணாரு, ஹிதத்தையும் நிறைய சொல்ல ஆரம்பிச்சார், நிறைய டிஸ்கஷன். புருஷார்த்தம் என்னன்னு கேட்டார், உடனே உபனிஷத்துலாம் கோட் பண்ணார், இந்த மாதிரி புருஷார்த்தத்துக்கு நல்லா சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய மாதிரி சொல்லியிருக்கான். சரி ஒன்றும் சொல்ல கேட்டுருந்தாரான். அதுக்குள்ள அவர் வந்துட்டார் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தார். வந்த உடனே அவரை பார்த்து கேட்டார், சுவாமி ஒன்றும் இல்லை, அவர்கெல்லாம் சந்தேகம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு, தத்துவம்னா என்னன்னு கேட்டார். அவரு கோபம் வந்துட்டான், என்ன சுவாமி எனக்கு கலடா வண்டேரா, உமக்கு தெரியாது எங்கிட்ட கேட்கிறேரா, தத்துவம்னா என்னன்னு கேட்டார். என்ன சுவாமி நீங்க சொல்லும் தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த ரங்கநாத தான் தத்துவம் அப்படின்னார். ஸ்ரீரங்கத்தில் இருக்காரே இந்த ரங்கநாதன் தான் தத்துவம். சரி ஹிதம் என்ன சுவாமி கேட்டார், என்ன சுவாமி திருப்பி என்னை பார்த்து வந்து கலடா பண்றாரு, ஹிதமும் அவனே தான், வழியும் அவன் தான், அடையப்பட வேண்டிய விஷயமும் அவன் தான், அடைவிக்கக்கூடிய வழியும் அவன் தான். சரி புருஷார்த்தம் தான் அதே வேற ஏதாவது சொல்லுவாரு கேட்டு புருஷார்த்தம்னு கேட்டதா, சுவாமி அது ஏதோ மேல உனக்கு வந்து ஏதோ இது வந்துருது, அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, புருஷார்த்தமும் அவன் தான் சுவாமி அப்படின்னா. உடனே அவரை பார்த்தாராம், இப்போ உங்க புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரன், எதுக்காக நான் அவருக்கு வெயிட் பண்ணேன்னு புரியுறதா அப்படின்னு கேட்டாரன். அப்ப அவன் தலையை குனிஞ்சுட்டாரு. அதாவது எதுக்கு இந்த கதையை ரீகலெக்ட் பண்ண அப்படின்னா, கீதையுடைய சாரம் என்னன்னு கேட்டா, அடையப்பட வேண்டியவன் கிருஷ்ணன், அவன் தான் வழி அவன் அடையிறதுக்கு, அடைஞ்சப்படன்னு கேட்டா அவனை தான் அனுபவிக்கணும், இதுதான் கீதா சாஸ்திரத்துடைய வழி. பெருமாள் தான் நமக்கு, அவர் தான் மீன்ஸ் உபாயம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு டைரக்ட் மீன்ஸா இருக்கார். அது டெக்னிக்கலா சித்தோபாயம் சாத்தியோபாயம்லாம் சொல்லுவார். இருந்தாலும் நமக்கு ஒரு இமீடியட் மீன்ஸுக்காக பக்தி பிரபத்தின்னு வச்சிருக்கார். அதுல பக்தியை விஸ்தரிக்க வந்ததுதான் கீதா சாஸ்திரம். இருந்தாலும் பிரபத்தியை வந்து போட்டுட்டு காட்டார் அங்கங்க, அப்படி சொல்லாம விடல, அங்கங்க பிரபத்தியை போட்டுட்டு காட்டுறார். ஏன்னா அது யுகாந்தர தர்மம் வேற. இந்த யுகத்துக்கு பக்தி யோகமானது ரொம்ப கஷ்டம் அட்ஜஸ்ட் பண்றது. அதனால இந்த யுகத்துக்கு பிரபத்தி தான் சரணாகதி, அதை விதிக்கிறது. முந்தின விதமாக யுகமாக இருந்ததுனால அப்ப பக்தி யோகத்தை விஸ்தரிச்சிருக்கார். இப்ப இதுதான் கீதையுடைய சாரம். அதுதான் இந்த முதல் அஞ்சு ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்ப யாமனாச்சாரியர் வந்து கீதார்த்த சங்கிரகத்தில் முதல் ஸ்லோகத்தில் நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். கீதையை மூணா பிரிக்கலாம், 18 சாப்டர், 6 6 6. முதல் ஆறுக்கு பூர்வ சக்கம்னு பேரு. அந்த பூர்வ சக்கத்துல ஞான கர்மாத்மிக்கே நிஷ்டே யோக லட்சிய சுசம்ஸ்கிருத்தே ஆத்மானுபூதி சித்தியத்தே பூர்வ சக்தியு சொல்லிட்டு முதல் ஆறு அத்தியாயத்தினால ஞான யோகம் கர்மயோகம் இவைகள் எதுக்குன்னு கேட்டோம்னா ஆத்மானுபூதி சித்தியத்தே. முதல்ல நம்மளுடைய ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படணும். நமக்கு இப்ப இருக்கோன்னு தெரியறதே ஒழிய இன்னும் கிளியர் கட்ட தெரியல. இதுல நான் என்னோட பாகம் எனக்கு தெரியல. இந்த சரீரத்தோட சேர்ந்த நமக்கு நான் இருக்கோன்ற ஒரு ஞானம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஆத்ம சாட்சாத்காரம் முதல்ல அடையணும். அதுதான் பக்தி யோகத்துக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதனால ஞான கர்மாத்மிக நிஷ்டு யோக லட்சிய சம்ஸ்கிருதி ஆத்மானுபூதி சித்தியத்தே. அந்த ஆத்மானுபூதி ஏற்படுறதுக்காக, அதாவது ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப், நாட் பரமாத்மா, நம்ம ஆத்ம சுரூபத்தை நம்மளே பூர்த்தியா சாட்சாத் கரிக்கிறது. அது வந்து நாட் த்ரூ த சென்சஸ். பொதுவா நமக்கு அவேர்னஸ் இருக்குன்னா த்ரூ த சென்ஸ் ஆர்கன்ஸ். இது வந்து இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட அபேட்சை இல்லாம சாட்சாத்காரம் பண்றது. ரெண்டாவது பாதி என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஆமா, பட் அதாவது இந்த சிம்ஹாவலோகன நியாயம் இருக்கு. சிம்ஹாவலோகன நியாயம் தெரிஞ்சு சிங்கம் என்ன பண்ணுமா, காட்டுல போச்சு அப்பப்ப நின்று பின்னாடி வந்த வழியை திரும்பி திரும்பி பாக்குமா. அது எதுக்காக பாக்குறது சிங்கத்தான் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, வந்த வழியை அப்பப்ப பாத்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி போன கிளாஸ்ல விட்ட சிலதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பமா 20th ஆரம்பிப்போம். அது மாதிரி அப்பப்ப கொஞ்சம் பண்ணிட்டு அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப மத்தியமே, மத்தியமேனா நடுவாறு. தத் பகவத் தத்துவ யாத்தாத்ம அவாப்தி சித்தையே. அதாவது பக்தி பக்தின்னு சொன்னா பக்திக்கு ரெண்டு பேர் வேணும். ஒருத்தர் பண்றவன், யார் மேல அந்த பக்தி இருக்கு. இப்ப நமக்கு யார் மேல பக்தி ஏற்படணுமோ முதல்ல அவங்க தெரிஞ்சாலும் பக்தி ஏற்படும். யாரும் அவங்க சொல்லணும் இல்லையா. இப்ப பகவான் இருக்காருன்றது நமக்கு யாராவது சொன்னா தெரியுது. நம்ம மாதிரி குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம உமாச்சி கை கூப்பிட்டு சொல்லிருந்தா குழந்தைக்கு தெரிய போடுது. ஒரு ராத்துல அப்படி சொல்லவே வச்சுருந்தோம், அது சரியாக தான் வளரப்படுது. அதாவது ஆச்சாரியனோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றதுக்காக. அப்ப முதல்ல இந்த நெக்ஸ்ட் 6 அத்தியாயத்துல பகவானுடைய தத்துவ யாசாத்மிய அவாப்தி சித்தைய, அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஞான கர்மாவி நிர்வர்த்தியா, நிர்வர்த்தியான டு பி அகாம்பிளிஷ், எது பக்தி யோக. பக்தி யோக ஹாஸ் டு பி அகாம்பிளிஷ் த்ரூ கர்மயோகா அண்ட் ஞான யோகா. அதாவது ரெண்டு வழி, கர்ம ஞான பக்தி. அதாவது கர்மயோக ஞான யோக பக்தி யோக. கர்மயோகத்தை பண்ணிட்டு அதனுடைய எண்டில் வந்து ஞானயோகம் ஆரம்பிச்சு, ஞானயோகம் முடிச்சவொடனே பக்தி யோகம். இல்லாட்டி கிருஷ்ணர் சொல்ல போறார், கர்மமே ரொம்ப சிரேஷ்டா, ஞானயோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறார். ஞானயோகம் கொடுக்கக்கூடிய பலனை கர்மயோகத்துக்கு கொடுக்கும், இட் இஸ் கேப்பபிள். ஏன்னா இதெல்லாம் நம்ம தனித்தனி சைலோஸா பார்க்க முடியாது. கர்மம் மீன்ஸ் கர்ம இன்க்ளூஸ் ஞானம். ஞானத்துக்கு கொஞ்சம் கர்மாவை சேர்த்துக்கோங்க அப்படின்னா அத்தியந்த நிஷ்கர்மம் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்ல போறார். அப்ப கர்மயோகம் பண்ணியே அதுலயே நமக்கு ஒரு இது ஏற்பட்டதுன்னா நேரம் பக்தி யோகத்துக்கு போகலாம். சோ ஆக மொத்தம் நிர்வர்த்தியான டு பி அகாம்பிளிஷ்டு. அந்த பக்தி யோகமானது பறக்க பேசப்படுகிறது மிடில் இதுல. அடுத்து இந்த அப்பனா 12 முடிஞ்சு போயிடுது கீதை. அப்ப மிச்சம் அத்தியாயம் எதுக்குன்னு கேட்டா இதேதான் சிம்மாவலோகம் வச்சுக்கலாம். திருப்பியும் பூர்வ சொல்லுற பராமர்ஷம் சிலதெல்லாம் அங்கங்க அங்கேயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சிலதெல்லாம் இதை இப்ப தெரிஞ்சுக்கோ, மிச்சம் அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ற மாதிரி பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம். விவேச்சன பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. விவேகனாலே விவேகம்னாலே என்னன்னு கேட்டா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. பொதுவா நமக்கு ஞானம் இருக்கலாம், ஆனா விவேக ஞானம் நமக்கு அவ்வளவு ஈஸியா ஏற்படுறது. எனக்கு இந்த 10 விஷயங்கள் தெரியும், ஆனா இந்த 10 ஒவ்வொன்றும் ஒன்ன காட்டுல எப்படி வேற நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கிறது விவேக ஞானம். இப்ப விவேச்சனம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது. பிரதானம்னா அந்த பிரகிருதி நேச்சர். இந்த சரீரம், இந்த சரீரமானது ஒரு மைக்ரோ காசம் சொல்லுவார். மொத்த பிரபஞ்சத்துடைய ஒரு மைக்ரோ காசம். அங்க என்னென்ன அம்சம் வெளில இருக்கோ எல்லாம் அங்க இருக்கு. அதனால இதை தெரிஞ்சினாலும் தெரிஞ்சிருந்த மாதிரி அர்த்தமா இருக்கு. பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேச்சனம் கர்ம தீர் பக்தி இத்தியாதி பூர்வசேஷா அந்திம உதிதா. பூர்வசேஷனா பூர்வஸ்மின் எதெல்லாம் சேஷமா இருந்ததோ சொல்லப்படாம விசரிக்காம இருந்தோ அதெல்லாம் வந்து இங்க கிளாரிஃபை பண்றாங்க. இப்ப முதல் சாப்டருக்கு அஸ்தான தேக காருண்ய தர்மா தர்ம வியாகுணம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். சாஸ்திரத்திய அவதரணம் கிருதம், அவதரணம்னாலே கொடுக்கறதுன்னு அர்த்தம், டெலிவரி பண்றது, அவதரணம் கொடுக்கறது. இத சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணார் யாருக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரபன்னம் பார்த்தம் உத்திஷ்ய. ஒரு ஞானமானது வந்து கொடுக்க பண்ண வச்சுக்கோ, கேக்குறவா வந்து உயரத்துல இருக்கணும், அப்படின்னா பிசிக்கல் அர்த்தம் இல்ல, அதாவது சாரி சொல்றவா வந்து உயரத்துல இருக்கணும், கேக்குறவா வந்து கேட்கணும்னு தாத்தம் என்ன கேட்டா மனசுல பாவம் தான் இருக்கு. ஏன்னா சமமா இருந்தா வச்சுக்கோ, வாட்டர் மாதிரி வாட்டர் வந்து சமமாவும் ஃப்ளோ ஆகுது, மேலேயும் ஃப்ளோ ஆகாது, கீழே தான் ஃப்ளோ ஆகும். இன்னொன்னு ரைட் டைம் எதிர்பார்க்கணும். இப்பவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோ, யாரையாவது கூப்பிட்டு வா உட்கார் நான் சொல்றேன்னா யாருக்கும், ஏன்னா அந்த பசி ஏற்படாது. அந்த பசி ஏற்படாம ஒரு விஷயத்த சொன்னா அது ஜீரணமாக ஞான விஷயத்துக்கும் இதேதான் ட்ரூ. அப்ப பார்த்தம் பிரபன்னம் உத்தேசிய, பிரபன்னா சரணாகதி அடைந்த பார்த்தனை உத்தேசித்து அவன் எப்படி இருக்கான், அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம். நமக்கு காருண்யம் இருக்கலாம், ஆனா அஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, நமக்கு அந்த குழப்பம் இருக்கக்கூடாது. இப்ப குழந்தை தப்பு பண்ணிருக்குன்னு சொன்னா நமக்கு அது மேல அன்பு இருக்கலாம், ஆனா அது வந்து அதுக்காக அடிக்காம உட்காந்துதான் வச்சுக்கோ, அது எழுது நம்மளும் எழுதுன்றதா யாரு தெரிஞ்சது, தப்பு பண்ணா சொல்லணும், இல்லைன்னா உனக்கு கொடுத்தாலும் அது தெரிய போகுது. அப்ப எங்க காரணம் இருக்கணும் அங்கதான் இருக்கணும், தப்பான இடத்துல மிஸ்பிளேஸ் அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. அஸ்தான ஸ்னேக காருணி, அது வித்தியாசத்தை பேர் சொல்ல போற. தர்மா தர்ம தியாகுலம், தர்மம் எது அதிகம் எது, இந்த தர்மம்ன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. தர்மம்னா ரிலீஜியன், தர்மம்னா நம்ம சொல்ற தர்மம் பண்ணு சொல்றோம் அந்த அர்த்தத்தில் வருது. ஒரு பாத் சனாதன தர்மம் வருது. இன்னொன்னு ரைடியஸ்னஸ் நான் ரைடியஸ்னஸ், அதுக்கு மேல எங்க கர்மா, எது பண்ணணும், எது கர்த்தவியம், எது அகர்த்தவியம், எது ரைட் எது ராங், இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துருக்கு. பின்னாடி சொல்லப்படுற விஸ்தாரமா அவரே மூன்று குணங்கள் இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். சத்வகுணம் இருக்கிறவாளுக்கு தர்மத்தை தர்மமாவே அவ புரிஞ்சுப்பா, அதாவது ஒரு விஷயம் ரைட்டா இருந்தா ரைட்டா புரிஞ்சுப்பா. ரஜோகுணம் இருக்கிறவா கொஞ்சம் மாத்தி புரிஞ்சுப்பா. தமோகுணம் இருக்கிறவா அப்படியே விபரீதமா புரிஞ்சுப்பா, எது தப்போ அது ரைட்டு, எது ரைட்டோ அது தப்பு, அது மாதிரி. அப்ப என்ன பண்ணுவானா, அது கணித்தை பண்ணாம விட்டுடுவா. அது மாதிரி அர்ஜுன் நேரத்துல இப்போ எது தர்மம் அதர்மம் தெரியல, தெரியாம என்ன பண்றா, வேணையே வேணாம் அந்த இதுவே போற விட்டு நான் போறேன்னு சொல்ல போறேன். அப்படிப்பட்ட பார்த்த பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திரஸ்ய அவதரணம் கிருதம். இதுதான் முதல் அஞ்சு ஸ்லோகம் கீதா சங்கிரகத்தினுடையது. இப்ப நம்ம ஒரு குயிக்கா சாண்டிங் பண்ணிடலாம், 11 to 20 சாண்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து லெக்சர் போயிடலாம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து ஜனயன் ஹர்ஷம். சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ ப்ரதாபவான் ததஃ சங்காஶ்ச பேர்யஶ்ச பிரணவானக கோமுகாஹ. சஹசைவாப்யஹன்யந்த சப்தஸ்து முலோ பவத். தத்ஷ்வேதே ஹயேர் யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ. மாதவ பாண்டவஸ்யைவ திவ்யௌ ஶங்கௌ ப்ரதத்மதுஃ. பாஞ்சஜன்யம் ஹ்ருஷீகேஷோ தேவதத்தம் தனஞ்சயஃ. பௌண்ட்ரம் தத்மௌ மஹாசங்கம் ீமகர்மாதர. அனந்த விஜயம் ராஜா. புத்தி புத்ரோ யுதிஷ்டிர. காஷ்யச்ச பரமேஷ்வாஸஃ. சிகண்டீ ச மஹாரதஃ. ஷ்டத்யும்னோ விராடஶ்ச. சாத்யகிஷ்டாபராஜிதஃ. த்ருபதோ த்ரௌபதேயாஶ்ச. சௌபத்ரஶ்ச மஹாபாஹுஃ. சங்கான் தத்முஃ ப்ருதக் ப்ருதக். சகோஷோ தாத்தராஷ்ட்ரானாம். பாஷ்யகார சொல்லச்சே சர்வாத்மனா அந்தஹன்னு சொல்றார். நிதிராசன் சர்வாத்மனா அந்தஹன்னு சொல்ற அந்த ஹான பொதுவா கண் பார்வை தெரியாததா, கண் பார்வை தெரியாட்டி வாழவே முடியாது இல்லையே, கண்ணுன்றது முக்கியமான விஷயம் தான். இருந்தாலும் கண்ணுனாவே ஜீவிக்கலாம் இல்லையா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஞான கண் இருக்கு, அது வேலை செய்யலன்னா அதனால ஸ்ரேயஸ் அடைய முடியாது. அதாவது கண்ணு தெரியாட்டி ஸ்ரேயஸ் அடைய முடியாதுன்றது இல்லை, உள்ளுக்குள்ள இருக்க புத்தி ஒழுங்காக தான் வச்சுருக்கோம், ரொம்ப ஸ்ரேயஸ அடையலாம். இப்ப பாஷ்யக்காரர் வந்து ஏன் சர்வாத்மனா அந்தகான்னு போட்டான்றதுக்கு உத்தம சுவாமி அதோட பேக்ரவுண்ட் எழுதியிருக்க சான்ஸ்கிரிட் கமெண்ட்ரியில, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே வியாசர் வந்து ரிதராஷ்டிரனை சந்திக்கிறார், சந்திச்சு வான் பண்ற முதல்லயே இந்த மாதிரி போர் நடந்ததுன்னா சர்வநாசம் ஆக போறது, எல்லாம் அழிஞ்சு போற, நான் வேணா உனக்கு ஒரு ஒரு கிஃப்ட் ஆஃப் விஷன் கொடுக்கறேங்கிறார், உனக்கு ஒரு கிஃப்ட் ஆஃப் விஷன் தரேன், நீயே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அவனு என்னதா இருந்தாலும் தன்னுடைய பசங்க தான் போர் சண்டை போட போற, அவ அந்த போர்ல மடிய போறதையோ இல்ல கஷ்டப்பட போறதோ பாக்குறதுக்கு அவனுக்கு பொறுக்கல, எனக்கு வேண்டாம் எனக்கு கேட்கிற சவணம் பண்ற சக்தி இருந்தா போறோம், வேற யார்ட்டா கூட அவன சொல்லட்டும் அப்படிங்கிறான். அப்ப சஞ்சயனுக்கு அந்த சக்தி கொடுக்கப்படுறது. அப்ப சஞ்சயன் என்ன பண்றான்னா அந்த போர் நடந்ததை பார்த்து திருத்தராஷ்டனுக்கு சொல்றதா பாரதத்துல இருக்கு. அதுலயும் நம்ம இப்ப படிக்கிறத பார்த்தா என்னமோ டைரக்ட் ஒரு இது மாதிரி இருக்கே ஒழிய, ஆனா யதாவசம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10 நாள் போர் முடிஞ்சப்பதான் சஞ்சயன் திருத்தராஷ்டிரனை பார்க்கவே வரான், பீஷ்மருடைய இதுக்கு அப்புறம்தான் சஞ்சயன் வந்து வரா, இருந்தாலும் திருதராஷ்டிரம் முதலேயே சொல்லுன்னு சொன்னதுனால முதலே ஆரம்பிக்கிறேன் சுவாமி எழுதியிருக்காரு. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன கேட்டா அவனுக்கு முதலே தெரிஞ்சு போயிருது, முதலே தெரிஞ்சு போயிருத்த நம்ம நஷ்டமா போறதும் சொல்லிட்டு இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சையில ஒன்னும் படிக்கல, பேப்பரும் டஃப், ஒன்னும் எழுதல, இருந்தாலும் ரிசல்ட்ட பாப்பா போய் ஏதோ யாரோ ஒருத்தர் கிரேஸ்ல ஒரு மார்க் போட்டிருப்பாலும் 40 மார்க் வந்திருக்கோ அந்த போய் பார்க்கலாமே அவ்வளவு கான்பிடண்டா முதல்ல பாப்பா, நானும் படிக்கல பேப்பர் டஃப் ஒன்னும் எழுதல எதையோ. அதுல சில பேர்லாம் பார்க்கலாம் அந்த ரிலீஜியஸ் கோர்ஸ் இருந்தா ஆச்சாரம் தனியன் அஷ்டாட்சரம் அதெல்லாம் எழுதுறா உட்காந்து அதெல்லாம் அதெல்லாம் காப்பாத்தும் பரீட்சையில காப்பாத்தும் போது உட்காந்து அதெல்லாம் எழுதுறாரு. அந்த மாதிரி திருதராஷ்டிரம் தெரியும் முன்னாடியே, இந்த பிள்ளைகள்லாம் மடிய போறான் தெரியும், அதர்மம் தோக்க போறது தெரியாது, கிருஷ்ணன் இருக்கான், கிருஷ்ணன் வந்து அதாவது கிருஷ்ணன் இடத்துல இருக்கான்னு சொன்னா அங்க எங்க தர்மம் இருக்குன்னு அர்த்தம், எத்திர தர்மஹா தத்த கிருஷ்ணஹா, திருமாவளந்து எல்லாத்தையும் இருக்காருன்னா அதுக்காக தப்பு பண்றவங்க திருமாவளந்து பண்ணு சொல்லுவாருன்னு, தர்மம் இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் இருப்பான், கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல ஜெயம் இருக்கும் அப்படின்னு பிரச்சனை இருக்கு. அப்ப கிருஷ்ணனும் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிருது, இவ்வளவும் தெரிஞ்சு அவன் கேட்கறான் பாருங்க கிமா குடும்பத்தை அப்படின்னு கேட்கறான், சண்டை போட போனாலே ஏதோ ஒரு சான்ஸ் ஒருவேளை, ஏன்னா தர்மக்ஷேத்திரி அந்த க்ஷேத்திரம் அப்படிப்பட்ட இடம், சில இடத்துக்கு போனா நமக்கே ஒரு வயலண்ட் இது வந்து ஃபீலிங் வருது, சில இடத்துக்கு போனா சாந்தமா இருக்கும் நம்ம. அப்ப இவருடைய அந்த குரு இவருடைய அந்த ரேஸ்ல இருந்த முதல்ல என்ன பண்ணுங்க அந்த இடத்த தபஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு மகாத்மியத்தை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு, அதனால தர்மக்ஷேத்திரம் அது. என்ன சார் தர்மக்ஷேத்திரம்னு சொல்லி சண்டை தானே போட போறாய்ப்பாங்க, சண்டை போடுறது அதுவும் இல்லையா, இவ்வளவு பேரை கொல்ல போறாளே இல்லையா, இவ்வளவு பேரை கொண்டு ரத்தம் எல்லாம் வெளியே போட்டு எப்படி தர்மம் வாங்க கேட்டா, அது பேரு சொல்ல போற யுத்தமானது அதுவர அதாவது யாகம் பண்றா இல்லையா, யாகம் எங்கெல்லாம் பண்றா இல்லையா, அதுல வந்து பொதுவா உயிர் பலி கொடுக்கறது உண்டு பசு பட்சி எல்லாம், அப்ப அது வந்து ஹிம்சையா அஹிம்சையான பெரிய விசாரம், அஹிம்சைன்றது வேத பாக்கியாளுடைய ஒரு கருத்து கிடையாதுன்றது வைதிக கருத்து. என்ன கேட்டா அத்வரம் தான் அது இதுக்கு யாகத்துக்கு என்ன கிடையாது அத்வரம் பேர், துவர ஹிம்சான தாத்து, துவரன ஹிம்சா துவர அத்வரன் சொன்னதுனாலேயே ஹிம்சை இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப இந்த போர் பண்றதும் கிட்டத்தட்ட அதே அத்வர யாகம் பண்ற மாதிரி இது, சத்தியனுடைய தர்மமே சண்டை போடுறதுதான், அப்ப அவங்கிட்ட போய் கொள்ளாத அதர்மம் சொன்னா அப்ப யார தண்டனை பண்றது, யார எது எப்படி இது பண்றது, அதனால அது யுத்தம் பண்ணச்சே நடக்கக்கூடியதெல்லாம் வந்து அதர்மம் கிடையாது, ப்ரொவைடட் யூ ஆர் ஆன் தி ரைட் சைட் அண்ட் யூ போர் வந்துட்டதுனாலே அங்க எதுக்கு சேர்க்கும் கேட்க. அப்படி ஒருத்தன் நியாயமான முறையில சண்டை போட்டு உயிரை இழந்தானா அவன் சொர்க்கத்துக்கு போறான், அதே மாதிரிதான் அந்த யாக விஞ்ஞானிகள்ல அந்த உயிரை கொடுக்க போற அந்த ஜந்துவானது இட் அட்டைன்ஸ் ஹையர் பத்துன்றது வைதிக ஸ்ரத்த. அதையும் கொஸ்டின் பண்றா கொஸ்டின் பண்ணி தான் இருப்பா, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அஹிம்சா ஹிம்சன்றது ரொம்ப தப்பா நிறைய புரிஞ்சுக்கணும், ஹிம்சை பண்ணாம ஜீவனமே நடக்காது. நான் இம்சையே பண்ண மாட்டேன்னா ஒன்னும் சாப்பிட உட்காந்துருக்க வேண்டியதுதான், பட் ஒன்னும் சாப்பிட உட்காந்துதான் திருப்பி சரீரத்துக்கு பட்ட இம்சை ஆனது. இந்த சரீரத்தை போஷிச்சாலும் அப்ப எதையோ சாப்பிடணும், ஏதோ சாப்பிட வசதினா அப்படியே ரொம்ப எந்த இம்சையும் பண்ணாமே கிடைக்கிறது. அது காய்கறியா இருந்தா கூட அதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி போட்டு மருந்து எவ்வளவு ஜீவனை கொண்டு நம்ம அருமாமலை திருத்தணும் திருத்தி எவ்வளவு ஹிம்சை நடந்துதான் இருக்கு. அந்த ஹிம்சையை நம்ம மினிமமா வச்சுக்கோங்க, அதுக்காக ஹிம்சை பண்ணிட்டு போக கூடாது. அப்ப அந்த ஹிம்சா அஹிம்சா டெபினேஷனே வந்து மாறும். அதனால தர்மக்ஷேத்திரம் சொன்னதுனால அது தர்ம விளையாடும். யுத்தமானது ஒரு தர்மமான காரியம், அது அதர்ம காரியம் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சு அது நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுல இப்போ 20வதுல ஸ்லோகம் கண்டினியூ வருது. அத வியவஸ்திதான் திருஷ்டா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜா பிரவர்த்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவா. இந்த இடத்துல பாண்டவன் சொன்னா அது வந்து அர்ஜுனன் தான், ஏன்னா பாண்டவனா அஞ்சு பேருக்கு பாண்டவன் பேர் தெரியல, பாண்டவா அர்ஜுனகா. அத அதற்கு பிறகு, எதற்கு பிறகு? சகோஷோ தாத்தராஷ்டிரான விதையான விதாரியத்தில் முந்திர சோகத்தை சொன்னார். இவா இவாளுடைய முழக்கமானது அவளுடைய நெஞ்செல்லாம் பிளந்திருந்தான் அப்படியே. சோ அப்பயே அத்தியைவ குருணாம் இது நஷ்டம் சொன்னார். சஞ்சய சொல்லுக்கு என்ன பண்ணார், இவ்வளவு தெரிஞ்சிட்டு திருதராஷ்டிரம் கேட்டா இன்னைக்கே எல்லாம் போயிட்டு சொன்னார் அவர். அதுக்கு அதற்கு பிறகு வியவஸ்திதான் திருஷ்டுவா அங்கங்க நின்று இருக்கவெல்லாம் பார்க்கணும் இல்லையா. தார்த்தராஷ்டிரான் கபித்வஜகா, கபித்வஜகன் சொல்லிச்சு கபினா ஹனுமான், கபினா ஹனுமான், ஹனுமனை கொடியாக உடையவன் அர்ஜுனன், கபித்வஜகன் அர்ஜுனகா. அந்த மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் இருக்கு. அப்ப பீமனுக்கும் அனுமானுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கிறது. நடக்கச்சு பீமனுடைய கர்வத்தை அனுமான் நடக்கி அப்ப ஒரு வரம் கொடுக்கிறார், நான் கொடியில இருந்து காப்பாத்துறேன்ட்டு. அப்ப அப்படிப்பட்ட அனுமான கொடியில இருக்க பிரபுத்தே சஸ்திர சம்பாது தனு உத்தியம்ய, தனு உத்தியம்ய பாண்டவா. அவனுடைய இதை எடுத்துட்டு தனுஷை எடுத்துட்டு ரொம்ப கம்பீரமா இருக்கான். முதல்ல என்ன பண்றான், ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே, மஹீபதே ராஜா திருதராஷ்டிரம் சந்தேகம் சொல்ற, மஹீபதே ராஜா ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆஹ, இதம் வாக்கியம் ததா ஆஹ, இந்த வாக்கியத்தை அப்பொழுது சொன்னான். யாரு? அர்ஜுனன். யாரை பார்த்து? ரிஷிகேஷனை பார்த்து. ஒரு ஒரு பதத்துக்கும் அர்த்தம் உண்டு. ரிஷிகேஷன் போன கிளாஸ் சொன்ன ரிஷிகம்னு இந்திரியத்துக்கு பெயர், ரிஷிகம் இந்திரியத்துக்கு பெயர். ரிஷிகேஷன இந்திரியங்களுக்கெல்லாம் தன்னுடைய வசத்துல வச்சிருக்கக்கூடியவன். அது மட்டும் தாத்பரியம் இல்ல, அகிர்புத்திய சம்ஹிதால பாஞ்சராத ராகமத்துல அந்த ரிஷிகேஷ் சப்தத்துக்கு சர்வ நியந்தான அர்த்தமா இருக்கு. எல்லா உலகத்தையும் படைச்சு அதை காத்து ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கோ அவன் தான் ரிஷிகேஷன். அது பெருமாள் அந்த சம்ஹிதையில நிர்ணயம் பண்ணிருக்கு. என்ன சொல்லலாம், அர்ஜுன உவாச்ச சேனையோகோ உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத, சேனையோகோ உபயோர் மத்தியே. அவா மட்டும் இல்ல, நம்ம பக்கமா யோன் டு சி. ஏன்னா என்ன இதுன்னு கேட்டா, மகாபாரத யுத்தம் வந்த உடனே மொத்த பாரத தேசமும் அதுல பரிசு பண்ணியிருக்கும். இங்கேருந்துலாம் போயிருக்கா, சேர சோழாவதெல்லாம் போயிருக்கான்னு ரெஃபரன்ஸ் இருக்கான். அப்ப யார் யார் எந்த பக்கம் போதும் சேர்ந்திருக்கா, ஏன்னா கடைசி வரைக்கும் நெகோசியேஷன் நடக்கும் இந்த எலெக்ஷன் போது பண்ற மாதிரி. ஏன்னா சில பேர் அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம். ஸோ அர்ஜுனுக்கு ஒரு இது, யார் எந்த பக்கம் இருக்கான்னு முதல்ல பாக்கணும். ஆனா சேனையோகோ உபயோகோ மத்தியே, நடுவில் கொடுமை நிறுத்து, நான் ரெண்டு பேரும் அமௌண்ட் ஹாவ் டேக் அ லுக் அப்படிங்கிறான். ஸ்தாபையன்னு கமெண்ட் பண்ற, அது பாஷ்யகார கமெண்ட் எடுத்து சொல்றாங்க அந்த சுவாரஸ்யத்தை. யாவதேதா நிரீக்ஷேகம் யோதுகாமா நபஸ்திதான் கை மயாசக யோதவியம் அஸ்மின் ரணசமுத்யமே, ரணம்னா பேட்டில் ஃபீல்ட், கைஹி மயாசக, கைஹி எவர்களுடன் நான் யுத்தம் பண்ண வேண்டும். ரெண்டு அர்த்தம் பண்ணலாம், யார் யார் எப்பக்க இருக்கா, யாரோட சேர்ந்து நான் சண்டை போடணும், இல்ல யாரெல்லாம் என்னோட சண்டை பண்ண போறா, ரெண்டுத்தையும் நான் பார்க்கணும். அதுக்காக யாவதேதா நிரீக்ஷேகம், நான் இவெல்லாம் பாக்குற வரைக்கும் கொண்டு போய் இருந்து எதிர்க்குன்னு கேட்டா நான் எல்லாரையும் பாக்குற வரைக்கும். இல்ல இன்னொரு சுவாரஸ்யம் போட்டிருக்காரு சுவாமி, யுத்தம் ஆரம்பிக்க போறது, கீத உபதேசம் முடிஞ்ச உடனே பா ரெடியா இருக்கான் அர்ஜுன் சண்டை போடுறதுக்கு. அப்ப யுதிஷ்டர் என்ன பண்றா, திடீர்னு தன்னுடைய கவச்சங்கள்லாம் கைட்டி தேர்ல வைக்கிறான். என்னடா அதை இப்பதான் இவன் கீத உபதேசம் பண்ணி இவனை நிக்க வச்சா, திருப்பி இவனத்தை கேட்டானு பார்த்தா எதிர்த்து பக்கம் போய் ஆச்சாரியா எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம்னு பர்மிஷன் கேட்டு வரலாம். பாருங்க எப்படி இருக்கு அவர், அவருடைய ஒரு தர்மம் இதை பாருங்க. பெரியவாட்ட ஆசீர்வாதம் பண்ணி காரியம் பண்ணும், இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் போச்சு அந்த இதுல காட்டுற மாதிரி, யாரு கூட ஃபைட் பண்ண போறோமோ அவகிட்டே ஆசீர்வாதம் வாங்கி நாளைக்கு கோர்ட்ல பாக்கலாம்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு என்ன எங்கடா பாருங்க, எதிர்த்து பக்கம் போய் அவகிட்ட போய் குவிந்து சேவிச்சு மாதிரி சண்டை போடுறது நீங்க ஆக்கியா கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றா அப்படின்னு கேட்டு திரும்பி வந்து வந்ததா சுவாமி எழுதியிருக்க பாரதத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப இவன் சொன்னா யாரெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. யோத்யமான அபேட்சேகம் ய ஏதே அத்த சமாகதாக தாத்தராஷ்டிரச துர்புத்தேகே யுத்தே பிரிய சிகீர்ஷவஹா. ஏன்னா இப்ப சண்டையானது இப்ப பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் மாத்திரம் இல்ல, யாரெல்லாமும் வந்திருக்காங்க. அப்ப யார் யாரெல்லாம் ஹூவால சைடு கௌரவாசம் தெரியணும் முதல்ல. யோத்துக்காமான்னா யோத்யமானா யார சண்டை போட போறாலும் எல்லாரும் பாக்கணும். சமாகத்தாக இங்க கூடிய வந்திருக்கிறவா தார்த்தராஷ்டிரஹான துரியோதனுக்கு, இந்த திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளை தார்த்தராஷ்டிரன், தசரதச புத்திரா தாசரதி மாதிரி அவனுடைய பிள்ளைன்றதுக்காக. எது துர்புத்தேகே பிரிய சிகீஷவா, அவனுடைய அவனை பிளீஸ் பண்ணதுக்காக வந்திருக்கா. இப்ப சில பேருக்கு வேற சாய்ஸ் கிடையாது, இவன் கூட போனாலும் யுத்தத்தை தோக்க போறோம், போகலனாலும் என்ன பண்ண போறோம் இசிக்க போறான், சரி அதுக்கு அவங்கள போயிடலாமே சில பேர் வந்து சேர்ந்துருக்கா. அதனால அவனுடைய இதுல யாரெல்லாம் இருக்கான்னு பாக்கணும் அப்படிங்கிறேன். அப்ப சஞ்சய வாச்ச ஏவமுக்தோ ரிஷிகேஷோ ருடாகேஷன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகத்தக சர்வேஷாம் மகிஷிதம் மகிஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்ய ஏதான் சமவேதான் குருவிதி. கிருஷ்ணன்னாலே கொஞ்சம் சேட்ட அதிகம், கிருஷ்ணன்னாலே கொஞ்சம் அந்த இது உண்டு. என்ன பண்ணான்னு கேட்டா பாண்டவன் அர்ஜுன் என்ன சொன்னா, சேனையோ உபயோகம் மத்திய ரதம் ஸ்தாபயன், யாரெல்லாம் கௌரவாலோ யார் சண்டை போடலோ யாரெல்லாம் ஜெயிக்கணும் அவளை பார்க்கணும்னு சொன்னா இவன் என்ன பண்ணார், ஏவ முக்தகான இப்படி சொல்லப்பட்ட ரிஷிகேஷக குடாகேஷன் அர்ஜுனனுக்கு பேர். குடாகேஷன் அர்ஜுனனால் ரெண்டு அர்த்தம் இருக்கு குடாகேஷனுக்கு. குடாக அப்படின்னா தூக்கம், நம்ம தமிழ் சொல்றோம் சில பேர்த்திட்ட குடாக்குன்னு அங்கே வந்துதான், குடாக்குன்னா மந்தமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியான குடாக்கு அப்படின்னா ரொம்ப மந்தமா இருக்கு அர்த்தம். ஏன்னா குடாக்கனா வந்து தூக்கம், தூக்கத்துக்கு ஈஷன்னா நம்ம தப்பா படுத்த கூடாது, அது எந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு போயிடும். அப்படி இல்ல, குடாக்க ஈஷனா தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஏன்னா தூக்கத்தை ஜெயிக்க ரொம்ப கஷ்டமான காரியம், தூக்கத்தை ஜெயிக்க ரொம்ப கஷ்டமான காரியம் தான் குடாகேஷன் பேர். இன்னொன்னு என்ன கேட்டனா குடாகேஷக, குடானா நிறைய தலைமுடி இருக்கும் அவனுக்கு அர்ஜுனுக்கு, அந்த காலத்துல இருந்தவாள் நிறைய கேட்கணும், நிறைய தலைமுடியோடய அர்த்தம். இருந்தாலும் இங்க சுவாரஸ்யம் கேட்டா அதை போய் விவரிப்பானே அவனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்லணும். தூக்கத்தை வென்றவனா போலி பேசி 95 ஜாம் பண்ண கிடையாது, அதை முடிச்சு திருப்பி பிளான் பண்ற அதுல தூக்கம் இருக்காது. சோ அப்படிப்பட்ட ஒரு வீரமா இருக்கக்கூடிய அர்ஜுனனால் ஆர்டர் பண்ணப்பட்டவர் என்ன பண்ணார், சேனையோ உபயோர் மத்திய ஸ்தாபயித்வா ரதோத்தமம். ரதோத்தமம்னா அந்த பெஸ்ட் ஆஃப் சாரியர்ஸ் கொண்டு நிறுத்திக்கோ என்ன சொன்னார்னா, பார்த்த பசிய பாரு பண்ணார். யார, பீஷ்ம துரோண பிரமுகதா. அவன் என்ன கேட்டான், கௌரவால பார்க்கணும்னு சொன்னான். இவர் வேலை என்ன, கொண்டு போய் துரியோ பீஷ்மர் இருந்துட்டு இருக்கார், துரோணர் இருந்துட்டு இருக்கார், பார்த்துக்கோ இவரால சண்டை போடணும் அப்படிங்கிற இவர் ஒழுங்கு அனுமதி இருக்கணும், கொண்டு போய் அங்க ஓடிட்டு. ஏன்னா அதாவது மத்த விருதம் அப்போகணும் சொல்லுவார் பின்னாடி, இவனே அவனுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி. ஏன்னா வியாஜம், ஏன்னா எப்பதான் பாரதம் முடிய போறது கீதையை சொல்லி நல்ல பண்ண, இவனே அவனுக்கு ஒரு கதை ஒரு இதை கிரியேட் பண்ணி அதை தெளிவு வைக்க போறாரு. அதனால பீஷ்ம துரோண பிரமுகத்த சர்வேஷாந்த மகிஷிதம் பஷ்யன்னு இவதான் நீ சொன்ன போற பாத்துக்கோ அப்படின்னு இப்ப இங்கே இருக்கிறது அங்கதான் இருந்தாரு. அப்ப பாஷிகர் சொல்றார், அத யூத்சு நவஸ்திதான் தாத்தராஷ்டிரான் பீஷ்ம துரோண பிரமுகான் திருஷ்வா லங்கா தகன வானர துவஜ பாண்டு தனய ஞானசக்தி பலைஸ்வர்ய வீர தேஜசாம் நிதிம் ஸ்வசங்கல்பிருத ஜகதுதய விபவ லயலீலம் ரிஷிகேஷம். பாஷ்யக்காரருக்கு எங்கெல்லாம் பெருமாளை பத்தி சொல்லுமோ அந்த பிரவாகமா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே வரும் அழகா. வெறுமா ரிஷிகேஷன் சுவாரஸ்யம் இல்ல, முதல் சொல்றாரு அத யூத்து நவசிதான் தார்த்தராஷ்டிரம். இது மேலேயே பாத்துட்டோம், சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய திருதராஷ்டிரம் எல்லாம் பாத்துட்டு. யாரு, லங்கா தகன வானர துவஜக, எப்படிப்பட்ட அண்ணன் குடியில் இருக்கான், போன யுகத்தில் தான் போய் லங்கையை முழுக்க ஒரு ஆளா போய் தனியாரா இருந்து லங்கையை முழுக்க தகனம் பண்றதுன்னா எப்படிப்பட்டவர். அவரை வந்து சின்னமா வச்சுட்டு இருக்கிற பாண்டு தனையா அர்ஜுனக யார வந்து ஆர்டர் பண்றான், ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜசாம் நிதியம். எம்பெருமானுடைய குணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அந்த சுரூபன் இருக்கு இதெல்லாம் வேலை சொல்லுவா. அதாவது முதல்ல பாஷ்யக்காரர் கமெண்ட்ரி சொல்லிச்சு எப்படி அந்த ஆர்டர் கேட்டீங்கன்னா, ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா ஆர்டர். ஸ்வரூபம் என்ன தெரிஞ்சிடும்னா, என்ன கேட்டா ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அதோட ஸ்வரூபம். ஆத்மானா ஞானம் தான் ஆத்மான்னு சொல்லிச்சு, அப்ப ஞான ஸ்வரூபம் அதான் ஸ்வரூபம். அதை தவிர ஃபார்ம் இருக்கான்னு கேட்டா பெருமாளுக்கு திவ்ய மங்கள விக்ரம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றது. ஸோ அவன் ஞானானந்தைக்க ஸ்வரூபன். அதை தவிர திவ்ய மங்கள ஸ்வரூபம் இருக்கு, ரூபம் இருக்கு. ரூபம்னா ஃபார்ம், ஸ்வரூபம் கேட்டீங்கன்னா எதை வச்சு லட்சணம் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதான் ஸ்வரூபம். உப்புனான்னு கேட்டா அந்த டேஸ்டா இருக்கோம்னா அதுதான் உப்புன்னு சொல்லிச்சு. அப்ப அந்த ஸ்வரூபமாக அது இருக்கு, அதுதான் அது ஆகாரம் இருக்கு. அப்புறம் குணங்கள் அந்த ஆர்டர் சொல்லி வராது. அதே மாதிரி இப்ப அந்த ஞான சக்தி பலேஸ்வரிய வீரிய தேஜசாம் நிதியம் இப்படிப்பட்ட அந்த ஷாட் புண்ணியம் அது பிரபால் மகன்தான். அந்த பகவான்ற சொல்லுக்கே இது அர்த்தம். மிச்ச பேர்லாம் சொன்னா ஔபச்சாரிகம் அர்த்தம். பகவான் வாச்சம் சொல்லி ராசர பார்த்து சொன்னா ஔபச்சாரிகம். ஔபச்சாரிகம்னா அதுல வந்து ஃபுல் இது கிடையாது, ஜஸ்ட் ஒரு மரியாதை நிறுத்தமா. எப்படிப்பட்ட மேல ஸ்வசங்கல்ப கிருத ஜகதுதய விபவ லயலீனம். ஸ்வசங்கல்ப கிருத வெறும் அந்த ஒரு சங்கல்பம் தான். நம்மளை மாதிரி கொண்டு பிசிக்கலா ஒரு காரியத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ போன இதுல பார்த்தோம் லயம், லயத்தை அடைஞ்சிருத்து பிரபஞ்சம் முழுக்க. இப்போ இப்ப லயத்தை அடைஞ்சிருக்குன்னா எல்லா சேந்திரம் சேந்திரம் கட்டு கலந்து எல்லாம் ஒண்ணா இருந்துருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ப்ராசஸ் தேவை இனிஷியேட் பண்றதுக்கு. இந்த இதெல்லாம் வரா மாதிரி நின்றுட்டு திருப்பி போறோம் இல்லையா, அந்த ஏதோ ஒரு திருப்பி இந்த உந்துதல் பண்ணணும். அந்த உந்துதல் அவ யாரு பண்றான்றதுலாம் சாஸ்திரத்தை விசாரம் பண்ற. சில பேர் சொன்னா பிரகிருத்தியே பண்றது அப்படிங்கிற, பட் வேதாந்தத்தை வரைச்சு பிரம்மம் தான் அதை பண்றது. எப்படி கேட்டா வெறும சங்கல்பம், சங்கல்பம்னா மனதுல சும்மா சரி இதை பண்ணலாம் அப்படின்னு. அதுலயே என்னதுன்னு கேட்டா என்ன அது ஜகதுதய விபவ லய லீலம், லீலையா இதெல்லாம் பண்றான். அப்படிப்பட்ட ரிஷிகேஷம் பராவர நிகில ஜன அந்தர்பாஹ்ய சர்வ கரணானாம் சர்வ பிரகார சர்வ பிரகாரக நியமனே அவஸ்திதம். யாரா இருந்தாலும் பர அவர எல்லாருடைய உள்ளுக்குள்ள இருந்து நிகில ஜந்து எல்லாருடைய உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் இப்ப நியாமியா இருக்கான். இப்ப வந்து பாத்தருடைய தேர்ல அவன் வந்து நின்றுட்டான். அவனை சொல்ல முடியாதனால அவஸ்திதம் சமாஷித வாத்சல்ய விவசதையா ஸ்வசாரத்தியே அவஸ்திதம். சமாஷித ரொம்ப முக்கியம் அது. தன்னை அடைஞ்சவாளுக்கிட்ட அவனை வாத்சல்ய ஜாஸ்தியா இருக்கும். பொதுவா வாத்சல்ய ஜாஸ்தி தான் இருந்தாலும் லௌகிக நியாயம் தான் வைதிக நியாயமும். ஒருத்தர்கிட்ட போய் அண்டினோ வச்சுருக்கோம், அப்ப அவர்கிட்ட வந்து கேட்டான் கொடுத்தேன் இது இருக்காங்க. அது மாதிரி சமாஷிடம் அதாவது சமாஷித்தாளுக்கிட்ட இருக்கக்கூடிய சௌலபியத்தை காட்டிட்டு சாரத்தியே அவஸ்திதம் யூத்தும் யசாவது அபேட்சிதம் ததீக்ஷணக்ஷமே ஸ்தானே ரசம் ஸ்தாபய இது அச்சோதயத அச்சோதயத்து. அப்படி தன்னுடைய தேர்ல இன்னைக்கு என்னவாக சாரத்திய சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்பருமான யசாவது அபேட்சிதம் அவளை பார்க்கற வரைக்கும் அபேட்சிதம்னா பார்க்கறது தீக்ஷணம்னா பார்க்கறது அதான் பரீட்சை பண்றதுன்னு கேட்டா நல்லா பார்க்கறதுன்னு அர்த்தம். பரீட்சணம் வெறும பாக்குறது இல்ல, பரீட்சைனா கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாக்குறது, பரீட்சை பண்ணி பாக்குறதுன்னா டெஸ்ட் பண்றது. தன் ஈக்ஷண க்ஷமே ஸ்தானே எங்க நிறுத்திட்டா எல்லாரையும் பார்க்க முடியுமோ அப்படிப்பட்ட லொகேஷன்ல போய் நிறுத்துன்னு சொன்னான். அச்சோதயத்துல கட்டளை இட்டான்னு தாத்பரியம் இருக்கு. சச்ச தேன சோதித்த தட்சணாதேவ பீஷ்ம துரோணாதீனாம் சர்வேஷாம் ஏவ மகிஷிதாம் பஷ்யதாம் யசாச்சோதிதம் மகரோத். என்ன பண்ண உடனே அங்க கொண்டு போய் அவா முன்னாடி நிக்க வச்சுட்டார் தேர. ஈதிஷி பவதீயானாம் விஜயஸ்தி இதுச்ச அபோச்சது. பாத்துக்கோப்பா இதுதான் உங்களுடைய சான்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிறது சொன்னாரா பாத்துக்கோ அப்படின்ட்டு. இந்த பக்கம் உசேனம் இருக்கு, அந்த பக்கம் அவசேனம் இருக்கு, இவா இதில் நின்று இருக்க, இதுதான் உங்களுடைய ஸ்திதி பாத்துக்கோம் சொன்ன மாதிரி இருந்ததுங்க. தத்ராபஷ்யத் சிதான் பார்த்தஹ பித்ருன் அத மிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகீன் ததா. அர்ஜுனன் வந்து இப்ப போர் நின்றுன்னா இவன் பக்கம் சுபக்ஷம் இருக்கு, எழுத்த பக்கம் இருக்கு. எழுத்த பக்கத்துல யாரா பார்த்தாலும் கேட்டா எழுத்த பக்கத்துல யார பாக்கணும், யாரோட சண்டை போட போறோம் அவன் எனிமீஸ் தான் பாக்கணும். ஆனா அவன் எனிமீஸே பாக்கல. தத்திர அப்பஷ்யத்து சித்தான் பார்த்தா பித்ரு, பித்ருன்னு அப்பா கூட பிறந்தவா அப்பான்னு பெரியப்பா சித்தவா நின்று இருக்கா, பிதா மகான் தாத்தா நின்று இருக்கா, ஆச்சாரம் நின்று இருக்கா, மாத்துலான்னா மெட்டரல் அங்கிள்ஸ், பிராத்ருன் பந்துக்கள் நின்று இருக்கா, புத்ரான் அவளுடைய பசங்க பௌத்ரான் இவாதான் நடுவு தெரியுதா. அப்ப அங்கேயே ஊந்துட்டான்னு அர்த்தம். அவள் தான் போர்படையில போய் பார்க்க வேண்டியவன் எனிமீஸ பார்க்காம சொந்தக்காரன் பார்த்துட்டு இருக்கா, அங்க போய் விசாரிச்சிருக்கா சோக்கியமா அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்ணா சசுரான் சுகத செய்வ சேனையோர் உபயோரப்பின் தான் சமீட்ச கௌண்டேய சர்வான் பந்து நமஸ்திதான். சுஷிரான்னா எல்லா சைட்ல, சுகிருத்துனா ஃப்ரெண்டு, சேனையோர் உபயோரபி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தான் சமீக்ஷிய ச கௌந்தேய சர்வான் பந்து நமஸ்திதான். எல்லாரையும் பார்த்து பந்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். உடனே என்னாச்சு, கிருபையா பரையாவிஷ்ட விஷீதன் இதமந்தவி, அவெல்லாம் பார்த்த உடனே கிருபா வந்துருத்தாங்க, ஒரு கருணை வந்துருச்சு. நீங்க இவாளோட தந்தையா, என்னால முடியாது, இந்த முதலே சொல்லா தேவையில்ல, இவ்வளவு இதுல பண்ணிருக்க வேண்டாம், முதல்ல அஞ்சு கிராமம் ஒத்துக்க மாட்டேன், அஞ்சு ஊர் ஒத்துக்க மாட்டேன், போர் பண்ணிதான் வாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இந்த விஷயத்துடைய காரியத்துடைய மேக்னிட்யூட் எப்ப தெரியும்னா, அது கிட்டக்க போனதான் தெரியும், கிட்டக்க போனே பார்த்தா நம்மளால ஆகாது போல இருக்குது, வேண்டாம். கிருப்பையா பரையாவிஷ்ட கிருப்பையினால ஹி வாஸ் ஓவர் டேக்கன் பை கிரீஃப் அண்ட் இது மெர்சி. அர்ஜுன உவாச்ச, திருஷ்டிதேவம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இதுல ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைக்காலஜி. பின்னாடி பாஷக்காரர் ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணுறாரு, காமம்னா என்ன, குரோதம் என்ன, பியூட்டிலாம் சொல்ல போறாரு, அதெல்லாம் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அவரே கொடுத்து லட்சணம் கொடுக்குறாரு. இப்போ இது டெய்லி நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். முதல்ல ஒரு காரியத்தை பண்ணணும்னு முடிவு பண்றோம், பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு பத்து காரணம் சொல்றோம், இல்ல இல்ல அதை பண்ணிதான் ஆகணும், ஏன் கேட்டா வச்சுக்கேன், அதை பண்ணா இதாகும் இதாகும் இதாகும் இதாகும் இதாகும். சரி கூட ஒரு காலம் கேட்கிறா, சரி ஓகே சரி பண்ணு அப்படின்றா. நம்மளே என்ன பண்ண, ஒரு வாரம் கழிச்சு இல்ல இல்ல சரியா வராதுன்னு சொல்லிருந்தேன், ஏன்டா அப்படி 20 காரணம், இல்ல இல்ல அது பண்ணா என்ன ஆகும்னா, அது வராது இது வராது இது வராது. மைண்ட் என்ன பண்றது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது. ஒரு காரியத்தை நமக்கு ஏதோ தீர ஆராயம் ஒத்துக்கணும், ஒத்துக்கணும்னு என்ன பண்ண, 10 காலம் சொல்றது பண்ணு, ஆமா ஆமா கரெக்டா கரெக்டா பண்ணணும் பண்ணணும் பண்ணுன்றது. ஒன்ஸ் ஏதோ தோணியத்தை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு 20 காரணம். அது மாதிரி இப்ப அர்ஜுன் என்ன பண்றான், அவன் லட்சத்தை ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, இந்த மாதிரி கிருஷ்ணா சண்டையெல்லாம் வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் தான் ஆபத்து, இப்போ இதெல்லாம் ஆச்சு நல்லதில்லை, இதுனா இது ஆகும் இதுனா இது ஆகும், அதனால என்ன பண்ணலாம், இதான் பிரிவு பண்ணலான்னு அவன் லட்சணம் முதல்ல ஆரம்பிக்க போறான். திருஷ்டுவா இமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா, ஸ்வஜனம்னா என்னுடைய மக்கள் இவாதான், இவெல்லாம் என்னுடைய பாந்தவா, இவாளை பார்த்துட்டு சீதந்தி மம காத்ராணி, அதாவது ஒரு வாரியர் க்ஷத்ரியன் அங்க இருக்கச்சே ஸ்டிஃபா இருக்கணும், அம்பு வில்ல வச்சிருந்து திடீர்னு இந்த ஜாயிண்ட்ஸ் என்னாச்சு லூஸ் ஆயிடுச்சு எல்லாமே, அப்ப எப்படி வெப்பன்ஸ் அட்டாக் பண்ண முடியும், சீதந்தி மம காத்ராணி ஃபர்ஸ்ட் லிம்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சாங்க முதல்ல, அந்த ஸ்டிஃப்னஸ் போயிடுது. முகம் ச பரிசுஷி, வாக்கு வரமாட்டேன்றது, வாயானது முகமானது வாடி போயிடுது, இல்ல வாயானது உழந்துருது. வேபதுஷ்ட சரீரமே, உடம்பு முழுக்க நெடுக்க வந்துருது. ரோமஹர்ஷஸ் காயத்தே ஹாரிபுலேஷன் வந்து உடம்புலாம், அவனோட ஸ்டேட் ஆஃப் இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா, மைண்ட் வந்து பாடியில தெரிய போட்டு மைண்டோட ஸ்டேட். காண்டீவம் சம்சதே ஹஸ்தாத்து துவக்ஷேவ பரிதஹ்யதே நச்ச சக்னோம்யம் மனஸ்தாத்தும் நமதீவம் நமதீவச்சே மே மனஹா. காண்டீவம்ன்றது ரொம்ப கௌரவமா வச்சுட்டு இருக்கிற ஆயுதம், அதுவே நகர்வர்தான் பார்த்துக்கோ, அப்ப எவ்வளவு தூரம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்ட்டு எல்லாத்தையும் விடலாம், காண்டியத்தை விடலாமா, அதே நம்ம கை நகர்வர்தான். துவக்குனா பரிதஷ்யத்தை அதாவது இது ஒண்ணு ஒரு விஷயம் பார்க்கணும், அவனுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு, தோக்க போறதா அவ்வளவு பேச போறது இல்ல, நம்ம ஜெயிக்க போறோம் இவ்வளவு நம்ம கொல்ல போறோம் இவனே முடிவு பண்ணிட்டான், முதல்ல காரியம் வந்து அகாம்பிளிஷ் நினைச்சுட்டான் மனசுல, டவுட் இருக்கவனுக்கு சந்தேகம் வர போறது இல்ல, அவன் என்ன முடிவு பண்ண, இவ்வளவு பேர் நான் கொல்லணுமா அப்படின்ட்டா இவனும் எல்லாரையும் கொண்டுட்டா மாதிரி முதலே அவன் நினைச்சுட்டான், இவ்வளோ சண்டை போட்டு கடைசி இருந்தா தெரிய போறதா வேற மாதிரி, சோ முதலே என்ன பண்ண நினைச்சுட்டான், அதனால இவெல்லாம் கொல்ல முடியாது, சகுனம் சரியில்லை அங்க பாரு ஏதோ பள்ளி பண்றது வருது, அதனால நிமித்தானிக்க பஷ்யாமி விபரீதானிக்க நிமித்தங்களை வேற மாதிரி ரெடி பண்ணணும், ஸ்ரேயஸ் கிடையாது அதனால போலாம் அப்படிங்கிறான். அப்புறம் கிருஷ்ணர் கேட்கலாம், என்னப்பா பெருசா ராஜ்யத்தெல்லாம் கேட்டேன், ஜெயிச்சா உனக்கு அது இது இல்லையா, ஜெயிக்கணுமா இல்லையா, நீ போட்டிக்கு வந்துட்ட அப்புறம் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், ராஜ்யம் கிட்ட சுகங்கள்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், 13 வருஷம் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன் அஞ்ஞான வாசலாம் பண்ணல, இப்ப திரும்பி வந்துருக்கேன், இப்பதான் சான்ஸ் உனக்கு கேட்டு வாங்கறதுக்கு அவ ஒத்துக்கல, அதனால யுத்தத்துக்கு வர, ஜெயிச்சினா ராஜ்யம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இவ்வளவு விஷயங்களும் கிடைக்கும், அதுக்காக சண்டை போடக்கூடாதான்னு கிருஷ்ணன் கேட்கலாம். நம்மளே இதுவும் சைக்காலஜி தான், நம்ம பாருங்க நம்ம பேசிச்சு எதிராளி கேட்கறாலும் இல்லையோ மனசு நினைச்சுப்போம், இப்படி கேட்டா இதுதான் பதில் நம்ம சொல்லுவோம் முதல்ல, ஏன்னா அவ கேட்கலாம் எதுக்கு அவ கேட்க வெயிட் நம்மளே சொல்லிடுவோம் முதல்ல சொல்றோம் இல்லையா, ந காங்கே விஜயம் கிருஷ்ணா, விஜய கிருஷ்ணா எனக்கு வெற்றி எல்லாம் வேண்டாம், வெற்றியே வேண்டாம் எனக்கு, ஜெயிக்கவே வேண்டாம். சரிப்பா ராஜ்யம் நச்ச ராஜ்யம் சுகாணிச்ச, ராஜ்யமும் வேண்டாம் அதோட வரக்கூடிய சௌக்கியமும் வேண்டாம். இப்படியே எடுத்துட்டு போறேன், எங்கேயாவது இப்ப 10 நிமிஷம் கஷ்டப்படாது, கஷ்டம் பயிர் போயிட்டு இப்போ வண்டியை அப்படியே போய் எடுத்துறேன் அப்படிங்கிறேன், திருப்பி வேண்டாம் அப்படிங்கிறேன். கிண்ணோ ராஜ்யன கோவிந்தா, கோவிந்தா என்ன பண்ண போறது ராஜ்யத்தை சொல்லி பாக்கலாம். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கி எதுக்கு? கிம் போகை ஜீவிதேனவா, என்ன இந்த சுகங்களாலதான் என்ன இந்த உயிரோட இருந்தா என்ன பிரயோஜனம் இவாளை கொண்டுட்டு? இவாளை கொண்டுட்டு ஏன்னு கேட்டா அவன் சொல்ல போறான், இப்போ பீஷ்மரை கொண்டுட்டு பீஷ்மரோட இடத்துல உட்கார போறா வச்சுருந்தோம், ஒரு கருணைக்கோ உட்காரானா அப்படா எங்க தாத்தா உட்காந்துறாரு, அவரை கொண்டுட்டு உட்காந்து இருக்கோமே, சொத்துல குடியா இருக்க என்ன பண்ணுவா, ஆள் போனா தேவையில் இருப்பா, போய் எஞ்சா பண்ணிட்டு இருப்பா. பட் அந்த பந்தம் அதிகமா இருக்குச்சு, அவ பெரியவாளா இருந்தாச்சு, நான் போய் உட்கார முடியுங்க, உட்கார முடியாது. அப்போ ஜெயிச்சியும் புரோஜனம் எல்லாம் போகிறது இப்போ, அதனால கிம்மா போகையும் ஜீவித்தேனவா அப்படின்னு கேட்கிறான். அப்படி சொல்றான், ஏஷா மத்தியே காங்கிதம் நோ ராஜ்யம் போகாக சுகாணிச்ச தே இமே அவசதா யுத்தே பிராணால் தியக்துவா தனாலுச்ச. அதாவது மொத்த பேர் வந்துட்டா சண்டைக்கு, இப்ப யாருக்காக நான் சண்டை போட்டு ஜெயிக்கணுமோ அவெல்லாம் இருந்துட்டு இருக்கா, இப்ப இவாளும் கொண்டுற யாருக்காக எப்படி வேண்டும் பண்றது? இப்போ மிச்சர்கால ஸ்திரீகள் பசங்க தான் இருக்க போறாப்ப, எல்லா பொருளும் இங்க வந்துட்டா வச்சுக்கோ. ஏஷா மத்தியே காங்கிதம் நோ ராஜ்யம், யாருக்காக இந்த ராஜ்யத்துல ஜெயிக்க போறோமோ அவ இந்த போகங்கள் சுகங்கள்லாம் தே இமே அவஸ்தாக யுத்தே, அவெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கா? பிராணான் தியக்வா தனாரிச்ச, எனக்கு விட்டு வந்து நிக்கிறா, இவால போய் நான் சண்டை போட்டு ஜெயிச்சு கடைசி இவால இல்லாம போறதுக்கு எதுக்கு எனக்கு? அப்புறம் சொல்றான் யார் இருக்கா அப்படி? ஆச்சாரியாக பிதராக புத்திராக அதேபட்ச பிதாமகாக மாதுலாக சசுராக பௌத்ராக ஷாலாக சம்பந்தினா, ஆச்சாரியால் இருக்கா, பித்திருக்கள்னா அப்பாவோட கூட பிறந்தவா கசின்ஸ் அவெல்லாம், பிள்ளைகள் இருக்கா, பிதாமகர்கள் இருக்கா, மாத்துலாக மெட்டரல் அங்கிள்ஸ் இருக்கா, மாமாக்கள் இருக்கா, சசுராகனா இன்லாஸ் இருக்கா, பௌத்ராக பேரன்கள்லாம் இருக்கா, ஷியாலாகனா மச்சினர்கள்லாம் இருக்கா, அது தர சம்பந்திகள்லாம் இருக்கா. ஏதான் நான் ஹந்து மிச்சாமி, கௌரவாளா கௌரவாளா பார்க்கல, எதிரியா பார்க்கல, என்ன சேர்த்துட்டான். ஏதான் ஹந்து மிச்சாமி நதோபி மதுசூதனா, சரிப்பா ஒரு கேள்வி கேட்கலாம், நீ வேணா இப்ப வந்தாச்சு, இப்போ அதாவது பாக்ஸிங் ரிங்குல ரிங்குள்ள போயாச்சு வச்சிருந்தோம், இல்ல போஸ்டர் எல்லாம் ஒட்டி அடிச்சாச்சு, பாக்ஸிங் ரிங்குல போயிட்டு திடீர் இல்ல நான் சண்டைக்கு வரலாம், விளவாப்பறான் அவன் உன பிடிச்சி அடிப்பானே இல்லையா, சண்டைக்கு போயாச்சு நீ வேணா திரும்பி போலாம், ஆனா அவா இல்ல சண்டை போட்டே திரும்ப இருந்தாச்சுக்கோ அப்படின்னு கேட்டா, நான் போனாலும் போவாலும் நதோபி மதுசூதனா நதா அப்படின்னா ஈவன் இப்பயம் ஸ்லைன் என்ன அவா பண்ணா கொடுக்க போடும் அட்டர் டெஸ்பாண்டன்சி இதுதான், ஏன்னா என்ன பண்றதுன்னு தெரியல உனக்கு, எப்படியாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாலும் என்ன பண்றதுன்னா நானே போயிடுறதால அவ நான் இருந்தா தானே பிரச்சனை நானே போயிடுன்ற மாதிரி. இப்போ ஏதான ஹந்து மிச்சாமி, இது சில பேர் டெக்னிக், ப்ராப்ளம் எங்கடா இருக்குன்னா ப்ராப்ளமே இல்ல அப்படி எதையோ கூட மூடிட்டா வச்சுக்கோ முடிஞ்சு போச்சு அப்படி சால்வ் பண்ணக்கூடாது. இருக்கிறதுக்காக ஏதான ஹந்து மிச்சாமி இவாளா கொள்வதற்கு ஆசைப்படவில்லை. எப்படி எப்போ நதோபி மதுசூதனா, மதுசூதனான் பதம் பேரடி சொல்லப்படுற விசேஷம், நீ மட்டும் யார பொண்ண உங்களை சொந்தக்காரங்களாம் பொண்ணியா, மதுசூதன அரிசூதன சொல்லப்படுறான் பின்னாடி, சூதன கொல்றது கில்லன் அர்த்தம், நீ மதுன்ற அறக்கணும் தானே கொண்ண, உன்னுடைய எதிரிகள் தானே கொல்ல, இப்ப என்ன மட்டும் இவாள சண்டை போட சொல்லி இப்ப கிருஷ்ண பாதி கேட்கிறேன், கிருஷ்ணன் நினைக்கிறாரு ஏன்னா நான் நாளைக்கு வர சொன்னேன் என்ன பார்த்து நீ இந்த கேள்வி கிருஷ்ணன் சந்திச்சுக்காரு. அப்ப தைலோக்கிய ராஜ்யத்தை ஹேதோ கிம் மகிக்கு தேவை, பாருப்பா நீ இந்த ராஜ்யம் சுகந்திர சொன்ன தைலோக்கிய ராஜ்யம் கொடுத்தவரை எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க, அதனால இப்ப கிருஷ்ணனுக்கு இந்த ஸ்கோப்பே தெரியல, அவரா சொன்னா சரி இது வேண்டாம் சொர்க்க கிடைக்கும் பாதல கிடைக்கும் சொன்னா, தைலோக்கிய ராஜ்ய ஹேதோ அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு விட்டுடு இப்ப போற எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டா. கிண்ணு மகிக்கிறது அதுவே வேண்டான்றப்ப இந்த பூமி என்ன அல்பம் வேணாம். சரி இப்போ கிருஷ்ணன் சொல்லலாம், சரி போனா போறது பந்துக்கள் ஸ்நேகம் ஜாஸ்தி, இப்ப அவால அவன போதும் இல்ல, கௌரவால சண்டை போட்டு அவாலையாவது கொல்ல ஏ அப்படின்னு கேட்டா சொல்றாரு, இப்போ நிகத்திய தாத்தராஷ்டிரான் கா பிரீத்தி ஜனார்தன பாபமே வாஸ்ரய ரத்மான் ஹத்வா ஏதான் ஆததாயின, அதாவது ஆததாயின்னு யாருக்கு பேரு கேட்டா, அக்னிதோ கரதஸ்தேவ சஸ்திரபாண்டிர் தனாபக க்ஷேத்ர தார ஹரஸ்தேவ ஷடேதே ஆததாயினு ஹியாததாயினு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது பொதுவா அடுத்த வாழ்க்கு தீங்கு பண்றவான்னு லோகத்துல இருந்தா இருப்பா, நம்மளே கூட ஒருத்தரை பார்த்து நினைக்கலாம் அந்த மாதிரி, ஆனா கொடும்பாவிலாம் சொல்லணும், அவன் தான் ஆதத்தாயி. என்னன்னு கேட்டா வீட்டை கொளுத்துறது அக்னிதகா, அவளுக்கு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறது இல்ல வீட்டை கொடுக்கறது, அந்த மாதிரி கரதகான விஷம் கொடுக்கறது, யாருக்காவது விஷம் வைக்கிறது கரதகா. சஸ்திரபாணி உன கொள்றம்பாரு, இந்த ஆயுதத்தில ஏந்திட்டு இருக்கிறது. தனாபகான தனத்தை அவளோட சொத்தை அபகரிக்கிறது. கஷேத்ர தார ஹரசேவ, அவளுக்கு உண்டான கஷேத்திரம் லேண்ட் அபகரிக்கிறது. அந்த காலத்துல ஸ்திரீகளை அபகரிச்சு போறது, இதெல்லாம் பண்ணா அவள் ஆததாயின, இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட ஆததாயின்னு பேரு. இவ எல்லாரும் பண்ணிருக்காள், கௌரவ வந்து எல்லாரும் வந்திருக்காங்க, சொன்னது எல்லாமே. நெருப்பு வீட்டுக்கு நெருப்பு, அரக்கு மலை நெருப்பு வச்சா, பீமனுக்கு விஷம் வச்சா, ராஜ்யத்தை அபகரிச்சுட்டா, திரௌபதியை கடத்த முயற்சி பண்ணா, எல்லாரும் பண்ணிருக்கா. இப்ப அதனால அப்ப இப்ப சொன்ன வச்சுக்கோ, இவெல்லாம் ஆததாயில தானே அவளையே கொல்லக்கூடாதுன்னு கேட்டா அப்ப சொல்றான், நிகத்திய தாத்தராஷ்டிரான் நக கா பீதி ஈசியா ஜனார்தனா. முதல்ல தாத்தராஷ்டிரம் சொல்றான், இவெல்லாம் திருத்தராஷ்டிரோட பெரியப்பா பிள்ளைகள் தானே, இவாளை கூட்டு நமக்கு என்ன அபெக்ஷன் இருக்க போறது ஒண்ணு கிடையாது. பாபமே ஆசிரியர், சரி சந்தோஷம் தான் போகும்னு கேட்டா, இல்ல இவாளை பொண்ணா பாபம் தான் போதும். ஏ இவாள ஆததாயினக அப்படி இருந்தா கூட அவளை பொண்ணா நமக்கு பாபம் தான் வந்து சேரப்படும். மனுஸ்மிருதியில வச்சனம் இருக்கு, ஆததாயினாம் ஆயாந்தம் அந்யாத் ஏவ அவிசார என்ன, ஆததாயின் தெரிஞ்சிருத்துனா வந்துட்டான்னா கொள்ளு அப்படின்னு விசாரிக்கவே வேண்டாம். அப்புறம் என்ன அர்த்தம், ஒரு பாபமோ ஆதத்தாயி வதே தோஷோ ஹந்து பகுதி கச்சன, ஹந்துகுள்ள கொல்றவனுக்கு எந்த விதம் தோஷமும் வராதுன்னு சாஸ்திரம் சொல்றது, இதெல்லாம் தெரியாதவன் இல்ல. இதனால கருணை ஜாஸ்தியானதுனால இவன் ஆதத்தாயிகளா இருந்தா கூட இவாளை கொண்டா நமக்கு பாபம் தானே வரும். நகானு கிருஷ்ணனை சேர்த்துக்கிறான் கூட, எனக்கும் சொல்ல நமக்கு பாவம் தானே வரும், அதனால வேண்டாம். உடனே சொல்றான், தஸ்மான் ந அருகா வயம் ஹந்தும் தாத்ராஷ்டான் சுபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகேசியாம மாதவா. மாதவான் பதம் போடுந்தா, மாதவன்னா திராட்டி எடுக்கக்கூடிய அர்த்தம். தஸ்மாத் இவ்வளவு ரீசன் சொல்றேன், இப்ப ஏன் பந்துக்கள் இருக்கா, சரி நீ சொல்ற மாதிரி அவளை ஆசதாயிகளே இருக்கட்டும், அப்படி கொண்டாடுற ஒரு பாவம் தான் வரப்போறது. தஸ்மாத் தேர்போர், அதனால வயம் ந அருகாக, இது நமக்கு உசந்தது உகந்தது அல்ல அவளை கொள்றது. யார வரலாம் ஆஃப்டர் ஆல் நம்மளோட பாந்தவாதம், ஏன்னா கிருஷ்ணனும் அவளுக்கு உறவுக்காராதான், குந்தி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தையாராலே, அதனால நம்ம சொந்தக்காரா தானே, அதனால இவளை கொல்ல வேண்டாம் அப்படின்னு இவளை சொல்லிட்டான். ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா, சொந்தக்காரங்களை கொண்டுட்டு சொத்து மறுக்க முடியுமா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் இவன் கேட்கிறேன். சரி இப்போ கிருஷ்ணன் சொன்னாரோ, உன்னை கொண்டு வரடா ராஜ்யம் எல்லாம் அபகரிச்சாலேன்னு சொன்னா, அதுக்கு சொல்றான், யத்யபி ஏதே ந பஷ்யந்தி லோப உபஹத சேததஹ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகேச்ச பாத்தகம். எத்யபி ஏதேன பஷ்யந்தி, இவாளு தான் தெரியல யாருக்கு, கௌரவாளுக்கும் எழுத்த பக்கம் இருக்காளு தெரியல, தோஷம் தெரியல. ஏ அவளுக்கு தோஷமா தெரியலன்னு கேட்டா, லோப உபஹத சேததஹ, லோப லோபன்னா கிரீட், பேராசை வந்து கொஞ்சம் கண்ணை மறைச்சிடும். தர்ம மார்க்கத்தை போகாம ஒரு ஒரு அதாவது தர்மார்த்த காம மோட்சம் சொல்லலாம், தர்மம் வேற காமம் வேற அர்த்தம் வேற இல்ல. தர்மம்னா தர்மத்துல மாத்திரம் புருஷார்த்தம், அடுத்த அர்த்தம்னா அந்த தர்ம வழியிலேயே போய் அர்த்தம் சம்பாதிக்கிறோம். அதுக்காக அதர்ம வழியில போய் அர்த்தம் வெல்த் சம்பாதிக்கிறது கிடையாது, வெல்த் சம்பாதிக்கிறது கூட தர்ம வழியிலே போகும். அந்த அர்த்தத்தினால வந்த அந்த அர்த்தத்தை சம்பாதிச்சு அதை அனுபவிக்கிற டிசைர் தான் காமகா. காமகான அனுபவம் அனுபவிக்கிறது. அப்ப தர்மத்தை முதல்ல ஃபாலோ பண்ணி தர்மத்தினால வந்த சொத்து சொத்தை அனுபவிக்கிறதா அந்த காமகன் அர்த்தம். இப்ப லோபம் வந்துட்டு வச்சுக்கோங்க, கிரீட் வந்துருக்குனா தர்மமே மறந்து போயிடும். எப்படியாவது உபகத சேதசக அப்படின்னா அந்த லோபத்தினால கவரப்பட்ட சித்தத்தை உடையவர்கள், எத்யபி ஏதேன பஷ்யந்தி, இவாளு தெரியாது எது குலக்ஷய கிருதம் தோஷம், ஒரு குலத்தை குலத்தை வைக்கிறது. இப்போ ஏன்னா அவங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டாப்ப போறதுல கொண்டுதானோ, அப்ப குலமே போறது. இப்ப குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகேச்ச பாத்தகம், அண்ட என்ன செய்ய நண்பர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாந்தவா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட அவளுக்கு ஏகப்படுற துரோகமானது தோஷம்னு அவளுக்கு தெரியாது. அதாவது அர்ஜுனன் வந்து ரொம்ப ஒரு அவன் சொல்றத இந்த ஒரு ஒரு ஆசை பார்த்தோம்னா பரம காரணிகன் அவன். இப்ப நம்ம பொதுவா லோகத்துல நம்ம கிட்ட நம்மள ராங் சைட்ல ரப் பண்ணாத வரைக்கும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸா இருந்துருப்போம். ஒரு சின்ன விஷயம் இப்போ ஏதாவது ஒரு யாரும் ராங் சைட் நடந்துட்டு வச்சுக்கலாம், 10 இயர்ஸ் ஆனா கூட அன்னைக்கு அப்படி சொன்னா மத்தியான ஆத்துல பங்கன் நடந்து வச்சுக்கலாம், இவளை கூப்பிட்டு அவளை கூப்பிடாத, அவன் நம்மளை கூப்பிட்டானா கூப்பிடல, அப்போ அப்ப எப்பயோ நடந்ததுன்னா ஞாபகம் வச்சிருந்துருப்பான், அவன் அந்த இதுக்கு நம்ம கூப்பிடல, அவனை கூப்பிடக்கூடாது. சுவாமி தேசிகனே சொல்ற, பெருமாளுக்கு நமஸ்காரம் எனக்கும் நமஸ்காரம் அப்படிங்கிற, பெருமாளுக்கு நமஸ்காரம் எனக்கும் நமஸ்காரம், ரெண்டு பேருமே எப்பயோ பண்ண ஒரு விஷயத்த மறக்காம இருக்காங்க. சுவாமியோ பெருமாளும் சுவாமியோ, பெருமாள் அப்படின்னு கேட்டா நம்ம எப்பயோ நல்லது பண்ணிருப்போம், எப்பயோ ஒரு நல்லது பண்ணிருப்போம் பெருமாளுக்கு. விளையாட்டா சொல்வா, மொத்தம் பசுமாடு வச்சிருந்தா, பசுமாடு வந்து அவுத்துல ஓடிடுது, அவன் கோவிலுக்கே போகாத ஆளு, பசுமாடு ஓடின ஓட்டத்தில் அப்படிதான் பெருமாள் கோயில் குளத்துல போயிருந்தான், அப்படியே பிரதட்சணமா வந்திருந்தான், இவனும் தெரியாம சுத்தி வந்திருக்கான், அதை அவர் நோட்டில் எழுதிட்டாரா, ஓகே நீ பெருமாள் நம்ம பிரதட்சணம் பண்றதான்னு சொல்லி எப்பயோ படம் ஞாபகம் வச்சுட்டு பாரா. நம்ம எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படி பேசினா அப்படி நம்ம என்ன பண்ணுவோமா, அதை ஞாபகம் வச்சுட்டு போமா. எப்பயோ பண்ண அபகாரம் உபகாரம், சுவாமியுடன் கேட்டா 1000 தோஷம் இருந்தாலும் ஒரு நல்லது பண்ணிருக்காங்க. நம்ம என்ன கேட்டா 1000 குணம் இருந்தாலும் அது 1 தோஷம். ஆனா அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நமஸ்காரம் எனக்கு ஒரு நமஸ்காரம். ஆனா இதுல அர்ஜுன் என்ன சொல்றாங்க, எத்தியபி இவ்வளவு தூரம் பண்ணாலும் அவளை நம்ம விட்டுடலாம், அவளை தெரியாம போட்ட பாவம் ஏதோ ராஜ்யத்துல ஆசை வச்சுட்டா, நமக்கு வேக இல்லையான திருப்பி கேட்க வரா கிருஷ்ணரையே, அதனால என்ன பண்ணலாம், அவளுக்கு தெரியாது குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ர துரோகேச்ச பாத்தகம் கதங்கையை அஸ்மாபிகி பாப்பா தஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருதம் தோஷம் தபஷ்யத்பிகி ஜனார்தனா. அந்த குலக்ஷய குலத்தினுடைய க்ஷயம் அதை செய்ய அதனால வந்த தோஷத்தை நமக்கு என்ன தெரியுமே, வி நோ இட் வெரி வெல் இல்லையா. கதங்கையை அஸ்மாபிகி எது பாப்பா தஸ்மான் நிவர்த்தித்தும், இதுலேருந்து விடுபடுறதுக்கு நமக்கு தெரியாதுன்னு, ஏன்னா பிகாஸ் வி நோ தி ஃபால்ட் ஆஃப் டெஸ்ட்ராயிங் எ கம்ப்ளீட் ரேஸ், ஏன்னா குளமே போயிட்டு வச்சிருந்தோம். அதனால என்ன அப்போ வேலை சொல்ல போறோம், அர்ஜுனன் குளம் நாசமாச்சுன்னா என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட போகுதுன்னு நமக்கு தான் தெரியுமே, நம்ம விட்டு போலாமே, அதா இருந்துட்டு போட்டோம் நம்ம போயிடலாம் நம்ம தெரியுமேன்னு கேட்கறான். அப்ப சொல்லலாம் ஒவ்வொன்னா, குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாக சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருத்தம் அதர்மோ அபிபவத்து. அதாவது இந்த இடத்துல தர்மம் என்ன கேட்டீங்கன்னா குல தர்மங்கள்னா ட்ரெடிஷன் சம்பிரதாயங்கள், ஒரு குலம்னு கேட்டா அந்தந்த குலத்துக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்கும், இந்த ஆச்சாரம் எல்லா விஷயங்களுமே சம்பிரதாய பேதங்கள் உண்டு, ஏன்னா தேசாச்சாரம் அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த ஆச்சாரம் இருக்கும், அதனால அவா அப்படிக்கா சொல்லக்கூடாது, இருந்தா அவா தேசத்து ஆச்சாரத்தை அவன் ஃபாலோ பண்றா, நம்ம தேசத்து ஆச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன சொல்றா, குலக்ஷயே பிரணஷ்யந்தி, அப்படி ஒரு குலமே க்ஷயமா போயிருந்தா அழிஞ்சிருத்தனா எது பிரணஷ்யந்தி, குல தர்மாக சனாதனாக சனாதன தர்மம் ஏன் நம்மளுடைய மதத்துக்கு பேருன்னு கேட்டா எப்பயுமே இருந்துட்டு இருக்க சனாதன பர்மனன்ட், முன்னாடி இருந்தது இப்ப இருக்கு இனிமேலும் இருக்கும். நம்ம நாட்டில் கொஞ்சமே வருது சொன்னா வெளிநாட்டில் ரொம்ப நல்லா பரவிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா பரவிட்டு இருக்கு, பாலினாசெல்லாம் எடுத்து ரொம்ப பக்கம் தான் பண்ணிட்டு பக்தி யோகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அத்தனை 3 மணிக்கு எழுந்துக்க இஸ்கான்ல இருக்கவெல்லாம் 3 மணிக்கு எழுந்து பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ற அப்பான் நம்ம பண்ணாதெல்லாம் அப்படின்னு இருக்கு. நான் நம்பனே அவங்கெல்லாம் சேர்த்துட்டேன் அப்பா எடுத்துக்காதீங்க, பொதுவா பண்ணாத அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஏன்னா சனாதன தர்மம், சனாதன தர்மத்துக்கு என்னைக்கும் நாசமே கிடையாது. அப்ப குலதர்மாக சனாதனாக பிரணஷ்யந்தி, ஒரு குலத்தைய கொண்டு அதெல்லாம் போயிடுமே, தர்மே நஷ்டே குலம் கிருத்தம் அதர்மோ அபிபவத்து, என்ன ஆகும் அப்ப புரிஞ்சாலும் போயிட்டானா ஸ்திரீகள் பசங்களா இருப்பா, வேற ஒருத்தர் வந்து இது பண்ண போறா அவளையே அப்படின்னு மதங்கள்லாம் பரவது, பார்த்துட்டு கொள்ள இது மிஸ்ட்ரியில பார்த்தோம்னா அப்படிதான் பரவிட்டு வந்தா கீ பீப்புள்லாம் கொண்டுடுறா போன்ற மதங்கள் அவார்டு. அப்ப அதர்மமானது அபிபவதி, அபிபவத்தின் ஓவர் பவர் பண்றது வந்துடுது. அதர்ம அபிபவா கிருஷ்ணா புதுஷந்தி குலக்ரியா ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரா. சென்சிட்டிவான விஷயம், இன்னும் நீங்க மெஜாரிட்டி நீங்க தான் இருக்கீங்க. என்ன கேட்டீங்கன்னா அதர்ம அபிபவாத் கிருஷ்ணா பிரதிஷ்டந்தி குலஸ்திரியா, பெண்களுக்கு எல்லாம் ஆபத்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்ததுன்னா. ஏன் அவளை பட்டை கொள்றதுக்கு என்ன கேட்டேன்னா, இப்ப வந்து ஒரு ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி தப்பு கிடையாது, அதாவது எம்பவர்மெண்ட் சொல்ற அந்த பேர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே டிபெண்டன்ட் தான் ஆக்சுவலா, விமன் மட்டும் இல்ல மென்னு டிபெண்டன்ட் தான், மென்னு டிபெண்டன்ட் சாஸ்திரம், சாஸ்திர வழியை ஃபாலோ பண்ணாம ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா அது தப்பு, தேர் ஹஸ் டு பி டன் பாட்டர், பட் சாஸ்திர பிரகாரம் நடக்கிற ஒரு இதுக்கு அந்த ஃபேமிலியும் டிபெண்டா இருக்கு, அந்த ஆத்திர பெரியவர் இருக்க சாஸ்திரம் ஃபாலோ பண்றாருன்னா அவரை வச்சுதான் மிச்ச பேரோட யூனிட்டிஸே வருது ஆக்சுவலா. அதெல்லாம் முடியாத இண்டிபெண்டா இருக்குன்னு சொன்னா அது வந்து அராஜகம். அப்ப இவா மட்டும் தான் டிபெண்ட் முதல்ல எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால ஒருத்தர் அந்த காரியத்தெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ற காரியத்துக்கு மிச்ச பேர்லாம் இன் டேண்டம் ஆர் இன் அலைன்மெண்ட் மிச்ச பேர் எடுத்து தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜஸ்ட் இதுல சொல்லிடுறேன், நம்மளுடைய மதத்துல எப்பயுமே வந்து ஸ்திரீகளை வந்து அது இப்ப ரீசெண்டா வந்த ஒரு விஷயம், பட்டம் கட்டி பண்றது எல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் வைதிக காரியம் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்திரீ இல்லாம வைதிக காரியம் பண்ண முடியாது. எப்படி பர்த்தா இல்லாத கிடையாதோ, ஸ்திரீ இல்லாத பர்த்தாக்கு ஒண்ணு காரியமே இல்லை. ஸ்திரீ இல்லாத பர்த்தாக்கு வைதிக காரியம் ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா. அவருக்கும் அதே ஸ்திதி தான், எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் இருக்கு இதுல. இந்த தர்மத்தை ஸ்ப்ரெட் பண்றதில்ல, ஏன்னா பசங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது அம்மா தங்க. அப்ப அவளுக்கு தர்ம ஞானம் இல்லாம சொசைட்டி வச்சிருந்தா வச்சுக்கோ, எப்படி தர்மமானது வளரும் இருப்ப யோசிச்சு பார்க்கணும். நம்ம முன்னாடி சொல்லித்தர கூடாது, எதுவும் தெரிஞ்சுக்க கூடாதுன்ற மாதிரி இருந்ததுன்னா பசங்களுக்கு எப்படி நாலஞ்சு முறை கேட்டி எப்படி ஆகும், நல்ல டிரான்ஸ்பரன்ஸ் எல்லாம் எப்படி ஆகும் முதல்ல. அதனால அதுவே முதல் தப்பு. ஸோ அந்த காலத்துல பார்த்தோம்னா ஈக்குவலா தான் இருந்திருக்கு. பட் வெளியில போய் பிரவர்த்தி பண்றதுன்றதுலாம் வேற விஷயம் வேறையே தவிர, தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எங்கேயும் இருந்தது கிடையாது. ஏன்னா அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் குழந்தைக்கு. ஸோ அம்மா அவர் குழந்தைய சொல்லித்தரணும்னு சொன்னா முதல்ல அவெல்லாம் தெரிஞ்சுக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், ஃப்ரெண்டா அவர் 8 இயர்ஸ் ஆகிறவருக்கு, அவ அப்பா வந்து கணப்பாட்டியா இருந்தவர், சின்ன வயசுலேயே அவ அப்பா காலமாயிட்டார். இவர் இங்க வெளில வேதத்தை அதிகாரம் பண்ணி ஆத்துக்கு சொல்லுவாராம், சொன்னா அவ அம்மா வந்து டே அங்க சுரம் தப்புறதுடா அங்க கிடையாதுன்னு வரலாம். கரெக்டா நீ சொல்ற இடம் தப்பு, அப்படி கிடையாதுன்னு கேட்க கூடாதுல, யாரும் பேன் பண்ணல. அவ அம்மா மூட்டே கேட்டிருக்கா, அம்மா அந்த ஞானம் இருந்திருக்கு, அது கிடையாது தப்புன்னு. இப்ப போய் கேட்டது அம்மா தப்புன்னு கரெக்டா இருக்கு. அது மாதிரி ஞானம்ன்றது வந்து இதுதான். பட் இதான் அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த ஜென்மத்துக்கு நம்ம ஸ்திரீ புருஷா தான் இருந்திருக்கணும். ஒய்ய நம்ம என்ன பர்மனண்டா மேல் ஃபீமேல் கிளாசிபிகேஷன்னா ஆத்மா ஆத்மா தான், ஆத்மாவுக்கு வந்து ஜென்டர் பேது கிடையாது. ஸோ நம்ம தர்மத்துடைய சூக்மமான விஷயம் என்ன கேட்டா, இந்த ஜென்மத்துல எடுத்து இந்த ரோலுக்கு உண்டான காரியம் பண்ணா தான் வர்ணாசிரம தர்மம். எல்லாம் நினைச்சிருந்திருக்கா இதுதான் ஃபைனல், அதனாலதான் எல்லா ரோலும் வந்துட்டு இருக்கு. பட் அப்படி கிடையாது, இந்த ஜென்மால இருக்கக்கூடிய எந்த ஸ்திதியில என்ன தர்மமோ அதை ஃபாலோ பண்ணணும். அதான் ஸ்வதர்ம ஞான வைராகியம்னு முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். அந்த காட்டுக்கு சொல்றான் இப்போ. ஏன்னா இப்ப ரக்ஷணம் பண்ண வேண்டியது புருஷனுடைய காரியமா இருக்கு, புருஷன்னா ஒரு மேலோட காரியமா இருக்கு. இப்ப அவெல்லாம் வந்து இப்ப அழிக்கப்பட்டா வச்சுக்கோ, தர்ம ரக்ஷணம் பண்ணது ஈஸியான காரியம் இல்லை. இப்போ ஏன் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, இப்போ நம்ம கம்யூனிட்டியில இப்போ தர்மத்தை விட்டதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டா, நம்ம ரட்சிக்க யாரும் இல்ல. ஒரு ஸ்டேஜில் அவாவா கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வர வேண்டியது, ஏன்னா அவளுக்கு உண்டான எதுவுமே சோர்ஸ் இல்ல. பட் இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், திருப்பி தர்மத்துக்கு போலாமா நமக்கு அதுல இச்சை இல்ல. இதே எப்படி இருந்துட்டு இருக்கோம், ரெண்டு காரணம் இருக்கும், மூணு வீடு வச்சிருக்கோம், இப்படி போயிட்டு இருக்கோம் வச்சிருக்கோம், நமக்கு திருப்பி போறது நமக்கு இன்னைக்கு புத்தி இல்லாட்டி கூட. ஆனா அந்த காலத்துல எங்க இதுல கிராமத்துலாம் போய் பிரகாஷ் பார்த்தா ஸ்ரோத்ரியாளுக்குன்னு ராஜா அங்க அகராதம் கொடுத்துருக்காங்க. அகராதத்தை ஏற்படுத்தி நிலத்தை கொடுத்து பசுவை கொடுத்து எல்லாம் கொடுத்து உங்க வேலை என்னன்னா அது வேதத்தை அதிகாரம் பண்றது அத்தியாபனம் சொல்லுங்க. இப்ப அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாட்டி எப்படி நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும்? அப்ப இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் நான் தர்ம பகவான் நடக்கிறேன்னு சொன்னா, ஒண்ணு அவருடைய சப்போர்ட் மெக்கானிசம் சூப்பரா இருக்கணும், ஆத்துல எல்லாரும் கோஆபரேட்டிவா இருக்கணும், இல்லைன்னா அவர் போய் சொல்லணும். ஏன்னா முடியாது. அதாவது ஸ்திரீக்கு என்ன பண்றாருன்னா சகதர்மச்சரியன் சொல்ல, சகதர்மச்சாரி சகதர்மச்சரியன் யார் சொல்றாத, எம் சீதா மமசுதா சகதர்மச்சரியன்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்ற. முதல்ல பர்த்தாவனவன் தர்மத்துல தர்ம பாதையில போகணும், அப்படி போற பர்த்தாவோட கூட அந்த தர்மத்தை பிரவர்த்தி பண்றதுக்கு ஸ்திரீயானவர் ஹெல்ப் பண்ணணும். அப்படி போலனாலும் அவனை கொண்டு வரது அவருடைய ஒரு கர்த்தவியமா இருக்கு. அதனாலதான் அந்த கான்டெக்ட்ல இதை பார்க்கணும். தவிர என்ன பெருமாள் சொல்ல போறாரு, சாத்திரவர்ணம் மயாசிஷ்டம் சொல்ல போறேன், நான் தான் அது பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு குணகர்ம விபாகசக, குணம்னால மட்டும் இல்ல கர்மாவும் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண கிளம்பிட்டா வச்சுக்கோ, அப்புறம் முக்கியமான காரியம் யார் பண்றது? அதனால என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, பிரதிஷ்டந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாஷு வாஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரா. அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மத்துக்கு ஒரு பேசிஸே, அதுதான் ஃபண்டமெண்டல்ஸே. அந்த அந்த வர்ணாசிரம தர்மத்தை நம்ம நீக்கிட்டோம்னா தர்மம் நிக்காது. இந்த என்டையர் மாடலுக்கு அதுதான் பேசிஸ். அதனால சொல்ல ஜாயத்தே வர்ண சங்கரா, வர்ணங்கள் சங்கரம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தர்மங்கள் நிக்காது. ஏன்னா கன்ஃபியூஷன் வந்துடும், யார் என்ன பண்றது தெரியாது. இப்போ நான் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் சாஸ்திரத்தை போய் தேட நான் இந்த மாதிரி இவாளுக்கும் இவாளுக்கும் பிறந்தவன், எனக்கு இந்த கர்மா உண்டா இல்லையா, பண்ணணுமா வேண்டாமா, ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துடும். இப்ப அதனால என்ன பண்ணாம விட்டுருவா, சரி கன்ஃபியூஷனே வேண்டாம் விட்டுடு. ஏன்னா நம்ம விடத்தான் ரெடியா இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் பார்த்துட்டு இருக்கோம், பண்ண வேண்டாமா சரி அது போல எனக்கு பிடிக்கலாம் எனக்கு வேண்டாம், பண்ணணுமான்றதை விட பண்ண வேண்டாமா அது போல சொல்லுவோம். சங்கரோ நரகாயிவ குலக்னானாம் குலசேஷன் பதந்தி பிதரோ ஹியேஷாம் யுத்த பிண்டோதக பிரியா. அடுத்து சொல்றான், ஆனா இதை வச்சுட்டு கிருஷ்ணன் நடக்க போற பின்னாடி என்ன சொல்றான், சங்கரக நரகா ஏவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நரகம்தான். ஏ பதந்தி பிதரக ஹியேஷாம், இவாளுடைய பித்திருக்கெல்லாம் பதந்தி அப்படின்னா அவளுக்கு சப்போர்ட் இருக்காது, அதாவது எல்லாமே சப்போர்ட் கிடையாதுதான். ரகுவம்சத்துல கால்தாசன் சொல்லுச்சு, மனுஷியால தேவால சப்போர்ட் பண்றா, எப்படி யாகியாதிகள் பண்ணி அவன பண்றதுக்கு மழையா போயிடறான். பரஸ்பரம் பாவையத்தா, இவா அவால பாவிக்கிற அவள பாவிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆயிட்ட வேண்டாம் கேட்டா, பித்திருக்கள்லாம் ஒண்ணும் இருக்காது, தர்ப்பணம் பண்ணதான் அவளுக்கு சாதாதிகள் பண்றதுனாலதான் அவளுக்கு ஜீவனம். இதெல்லாம் விட்டு போயிடுச்சுன்னா அவள் என்ன செய்யும், லுப்த பிண்டோதக கிரியா. பிண்டம்னா அதுல அன்னம், அந்த வைக்கிற அந்த இது உதகம்னா ஜலம் எழுதுது. இப்ப இதெல்லாம் இல்லாதனால அவளுக்கு அவள ஸ்தானமானது போயிடுறது. இதெல்லாம் என்ன ஆறுது, இப்ப இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவாளுக்கு நரகம் கிடைக்கிறது அப்படின்னு. தோஷை ரேதர் குலக்னானாம் வர்ண சங்கர காரகைகி உத்சாதியந்தே ஜாதி தர்மாக குல தர்மாச ஹாஸ்பதாக. இப்படி ஒரு குலம் போயிட்டு வச்சுங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி என்ன கேட்டா, மொத்த இந்த இந்த இருக்கக்கூடிய பரஸ்பர பெரிஃபரில் இருக்கக்கூடிய ஜாதி தர்மம் குல தர்மம் எல்லாமே நடந்தது. சாஸ்வதமா இருந்தாலும் இவைகள் எல்லாமே என்ன இருந்தா அழிஞ்சு போயிடுறது. ஏ வர்ண சங்கர காரகைகி, அட்டர் கேவோஸ், கன்ஃபியூஷன் வந்துருது. இன்னைக்கே நமக்கே பாருங்களேன், கர்மயோகம் சொல்றோம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ காரியம், எல்லாமே இன்னைக்கு நாலாம் வர்ணத்துக்காரங்க பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி. அதே போல கர்மயோகியாக சொல்ல முடியுமா, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா வேற, எங்கேயோ உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கோம், சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், கொஞ்சமா இருந்திருக்கோம். அது யாரோட வேலை, நம்ம வேலையா, நம்ம வேலை கிடையாது. ஏன் இன்னைக்கு ஒரே கேவோஸ், இன்னைக்கு நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு சொசைட்டில பொசிஷன் இல்லை. அதனாலதான் க்ஷத்ரியன் ஒருத்தனை வச்சு வைஷ்யன் ஒருத்தனை வச்சு க்ஷத்ரிய தர்மம் என்ன ப்ரொடெக்ட் பண்றது, யார் யாருக்கும் சுப்பீரியர்லாம் கிடையாது, அது நம்மளா பாவிச்சுக்கிறது. இது சுப்பீரியாரிட்டி விஷயமே இதுல கிடையாது. ஆக்சுவலா ராஜாக்கு ஒரு தர்மத்தை ஒழுங்கா பண்ணா, ஒரு நாலாம் வர்ணத்தை அவன் தர்மத்தை ஒழுங்கா பண்ணா, ரெண்டு பேரும் சமம் தான், ரெண்டு பேரும் அவ தர்மத்தை நிறைவேற்றதுனா சேர்ந்தன. அதனாலதான் பகவானே கர்மயோகியா இருந்துச்சு, அவாவும் அவ கர்மா பண்ணிட்டு இருந்தா. இதுல ஒண்ணு சைஷ்டியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நம்மளா நினைச்சிருந்தா நம்ம ப்ராப்ளம் தவிர சாஸ்திரத்து மேல ப்ராப்ளம் கிடையாது. உத்தன்ன குல தர்மானா மனுஷியானாம் ஜனார்தன நரகே நேதம் வாதா பவதீதி அனுசுஷ்ம. நானா சொல்லல, அனுசுஷ்மான பிரிவா தான் சொல்றான், கேட்டிருக்கேன், எங்கேயோ உபன்யாசத்தை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரிலாம் பண்ணா அவளுக்கு என்ன ஆகும், நித்தியம் நரகவாசமானது கடிவ போயே ஆனும், அதுக்கு இதெல்லாம் காசியத்தெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பிரிவா தான் சொல்லியிருக்கான், நான் கேட்டிருக்கேன். அனுசுஷ்ம அப்படிங்கிறான், அஹோ பத மகத் அஹோ பத மகத் பாபம் கத்தும் வியவசிதாவயம் எத் ராஜ சுகலோகேன ஹந்தும் ஸ்பஜ உத்தியதாக. ஐயோன்னு சொல்றோம்னா அதான் அகோபத, தமிழ் ஐயோன்னு சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய பாபம் பண்றது வெளியா இருந்திருக்கோம். கிருஷ்ணா நல்ல வேலை எதனால இப்ப தோணிடுதுன்றாங்க, இப்ப ஏன் தோணிடுதுன்னா சண்டை ஆரம்பிக்கல, இப்பயே தோணிடுது அகோபத மகத் பாபம் கத்தும் வியவஸ்தாக வயம், நம்ம ரெடியா இருக்கோம் எப்படி இவ்வளவு பெரிய பாபத்தை பண்றதுக்கு. இது ராஜ்ய சுகலோபேன, கேவலம் அந்த ராஜ்யத்துக்கு சுகத்துக்காக வந்தானே வேண்டாம், இவாளை கொண்டுட்டு ஸ்வஜனம்னா சொந்தக்காரங்களை கொண்டுட்டு இந்த ராஜ்யமும் சுகமும் வேண்டாம். நல்ல வேலை போர் ஆரம்பிக்கிறது முன்னாடியே இந்த ஞானம் எனக்கு வந்தது, அதனால அப்படின்ற எதிரியுமா. சரி இப்போ இன்னும் சொல்ல கேள்வி சரி கேட்கலாம், சரிப்பா நீ டிசைட் பண்ணிட்ட, இப்போ நீ திரும்பி போனா திருப்பி அடிக்கலாமா இல்லையாவா, நீ வேணா வரலன்னு சொல்லலாம். இப்ப உன் ஞானம் வந்து யுதிஷ்டனுக்கு பீமனுக்கு இவ்வளவு இருக்கா தெரியாது, முதல்ல மூணு சைடே உங்க கமாண்டர் இருக்கா தெரியாது. இப்போ நீ மட்டும் போற வச்சுக்கோ, சண்டை போடுவா இல்லையா, சண்டை போனச்சு ஒன்னு அட்டாக் பண்ண வருவாளா இல்லையா, அப்ப என்ன பண்ணுவா. யதீமாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரவாணைய தாத்ராஷ்டிரஹா ரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமகரம் பவேத். நல்லதா போச்சு, ஆள் இருந்தாதான் ப்ராப்ளம், தர் கையில கட்டினார் கையை எடுத்துடலாம் அப்படின்றார், கை இருந்தாதான் கட்டி ப்ராப்ளம் வருது, கையை எடுத்துடலாம் இதுவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு. அவன் சொல்றான் யதீமாம் அப்ரதீகாரம், அப்ரதீகாரம்னா ஒன் ஹூ டஸ் நாட் ரெசிஸ்டே பண்ணல, எல்லாத்தையும் கீழே வச்சுட்டான். சஸ்திரங்கள்லாம் வச்சுட்டாலும் டவுட் வரலாம், அதையும் கட்டி வச்சுட்டான். எல்லாத்தையும் கட்டிட்டு கையை கோப்பி நிக்கிறான் அடிங்கும் அப்படின்ட்டு. அப்போ அப்படி தாத்ராஷ்டிராக சஸ்திரபாணையா ரனே அன்யு அன்யுனா இப்படே கிள்மி தன்மே க்ஷேமதரம் பவேத், அது எனக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும், ஏன்னா அந்த பாவலமே இல்லை. சஞ்சய வாச்ச ஏவ முக்துவா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருத்திய சசரம் சாபம் ஷோக சம்விக்ன மானசா. மானசம்னா மைண்டு, ஷோக சம்விக்ன மானசானா ஃபுல்லி ஓவர்டேக்கன் பை கிரீஃப், ஃபுல்லா அவனுடைய மனசுல சோகம் ஆனது பரவிடுது முழுக்க. இனிமேல் அவன் மனசுல ஒண்ணு ஏறாது. ஏவம் முக்துவா இப்படி சொல்லிட்டு சங்கே, இந்த சங்கே சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல போர் அர்த்தம், சங்கேனா போரில். ரதோபஸ்தக உபாவிஷத்து அப்படியே துவாவில் உட்காந்துட்டான் ரதத்துல. எப்படி விசிறிஜ சசரம் சாபம் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு அப்படியே தபால் உட்காந்து. இப்ப பாஷிகர் சொல்றார் சதுபார்த்தக மகாமனாக, அந்த மகாமனாக பெரிய மனசை படைச்சவன். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரணமா மன்னிக்கிறதுங்கிறது லோகத்துல பார்க்க ரொம்ப கஷ்டமான காரியம். மன்னிக்கிறதுக்கு ரொம்ப இட் ரெக்வயர்ஸ் அ வெரி ட்ரெமெண்டஸ் இது. மறக்கலாம் ஆனா மன்னிக்க முடியாது. அதனால மகாமனாக இவ்வளவுலாம் பொழுது பண்ணிருக்கான், மன்னிச்சு விட்டு. பரமகாரணிக்காக தீர்க்க பந்து ஹூ, பரமகாரணிக்கான ரொம்ப கருணையோடு கூடியவன். தீர்க்க பந்துகள் பெருமாளுக்கு பேர், மார்க்க பந்து தீர்க்க பந்துலாம் பேர். தீர்க்க பந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்மள நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை கேட்டா, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குமோ அதை வச்சுட்டே நம்ம லாங் டேர்ம் இது பண்றோம். பட் ஒரு பந்தம்ன்றது நீடிச்சு இருக்க போறது. அப்ப நீடிச்சு சில ரிலேஷன்ல வந்து முதல்ல ஒரு காலம் வரலாம், பின்னாடி கம்ஃபர்டபுளா இருக்கலாம். சில இதுல முதல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும், உடனே என்ன பண்றோம் ஃப்ரெண்டு. இது வந்து பசங்கள்லாம் பண்ண முதல்ல ஃப்ரெண்டு. கொஞ்ச நாள் கொண்டு வந்து ஸ்கூல்ல சொல்வா இனிமேல் அவங்கள பேசவே போறது இல்லை, ஏன் பேசுறேன்னு இது மாதிரி சொன்னா எனக்கு. அதாவது ஏமா ஒரு மாசமா ஃப்ரெண்டா இருந்தேன்னா அப்புறம் நல்லா இருந்தா. அப்ப இது வந்து ரிலேஷன்ஷிப்க்கு நல்லது இல்லை. தீர்க்க பந்துக்குன்னா எப்படி இருந்தாலும் கஷ்டத்துக்கு வந்தா கூட தீர்க்கம் லாங் டேர்மா இருக்கணும், அது பெருமாளுங்களோட இருக்க தீர்க்க பந்துக்கு. இப்ப அர்ஜுன் என்ன பண்றான், லாங் டேர்ம் பத்தி யோசிக்கிறான். சரிப்பா அதெல்லாம் பாஸ், முன்னாடி பண்ணாலா பண்ணிட்டு போறா பரவாயில்ல. தீர்க்க பந்துகு பரமதார்மிகா, தர்மத்தை பேசுறான், அவனை தெரிஞ்ச தர்மத்தை பேசுறான் பரமதார்மிகா. சப்ராத்ருகி இது யார் சொல்றா, சஞ்சயம் சொல்ற திருதராஷ்டிரன் சப்ராத்ருகி அதிகோரைஹி மாரணைஹி ஜத் கிரகாதிபிஹி பவத்பிஹினா திருதராஷ்டிரமா சொல்றான். உங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்காளே என்ன பண்ணா, அதிகோரைஹி மாரணைஹி கொஞ்ச நிலமா கஷ்டப்படுத்திருக்கா. ஜத்து கிரகாதிபிஹி, ஜத்துனா அந்த லேக் அந்த அரக்கு, அரக்கு மாளிகைகள் என்ன பண்ணா, அசக்ருத் வஞ்சிதா. சக்ருத்னா ஒன்ஸ், அதான் சக்கரதேவ பிரபன்னாய சொல்றோம். அசக்கிருத்தனா மோர் தன் ஒன்ஸ், வஞ்சிதான்னா அவள் வஞ்சிக்கப்பட்டவர்கள். வஞ்சிதா அப்பி அப்படின்னா அப்படி இருந்தா கூட அப்படி வஞ்சிக்கப்பட்டாலும் பரம புருஷ சகாய அப்பி. இன்னொன்னு பெருமாள் பக்கத்துல இருக்காரு, இவன் தானே கிருஷ்ணவனு கேட்டான். இவர் பக்கத்துல இருந்தோம், ஒருவேளை டவுட் இருந்தா வச்சுக்கோ, ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சா ஆயிரத்தி எட்டு ரீசன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆலாம். அப்படி சொல்லலாம், ஜெயிப்போன்னு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா. பரம புருஷ சகாய அப்பி ஹனிஷ்யமானான் பவதீயான் விலோக்கிய, கொல்லப்பட வேண்டிய உங்களுடைய வம்சத்தெல்லாம் பார்த்துட்டு பந்து ஸ்னேகன பரமையாச்ச கிருப்பையா, அந்த பந்து ஸ்னேகத்தினால உயர்ந்த கிருப்பையினால பிளஸ் அது மட்டும் இல்ல தர்மா தர்ம பயேன. ஏன்னா பெரியவாலாம் வந்து சட்டில காரியத்தை பண்ண மாட்டான், யோசனை பண்ணுவான் முதல்ல சரியா இருக்கமே தப்பா இருந்தாங்கன்றது. அதனால ஒரு பயம் இருக்கும் அவளுக்கு, தர்மலோபம் ஆகக்கூடாது எப்பயுமே. எது ஒண்ணுமே சரி நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் கேட்டா தீர ஆராய்ச்சி காரியத்தை பண்ணணும். ஏன்னா அந்த காரியத்தை பண்றதுனால நல்லது நடந்துட்டு போட்டோம், ஆனா கெட்டது நடக்கக்கூடாது. அப்ப இவன் தர்மா தர்ம பயேனச்ச, எது தர்மம் எது அதர்மம் தெரியல அவனுக்கு. அந்த பயத்துல அதிமாத்திர ஸ்பின்ன சர்வகாத்திரக, ஸ்பின்னா ஸ்பெட் ஆகுது அப்படியே உடம்பு. இதெல்லாம் சைக்காலஜி, நமக்கே ஒரு டென்ஷன் ஃபியர் இருந்துச்சுன்னா உடம்பு வேர்க்கணும். அப்படிப்பட்ட சர்வகாத்திரக உடம்பு முழுக்க வேர்த்தம் இருக்கு. சர்வதா அகம் யோசியாமி ஐ கெனாட் ஃபைட், ஐ கெனாட் ஃபைட் எப்படி சொன்னா, எல்லாத்தையும் போட்டுட்டே சொல்ல, எல்லாத்தையும் கைட்டுட்டான் வில்லு அம்பராசு எல்லாத்தையும் கைட்டி போட்டுட்டு என்னால சர்வதா பை ஆல் மீன்ஸ் ஐ கெனாட் ஃபைட் இது உக்துவா பந்து விஸ்லேஷ ஜனித சோக சம்விக்ன மானசஹ சசரம் சாபம் விசிறிய மதோபஸ்தே உபாவிஷத்து. இப்படி என்ன பண்ணா அவங்க கூடிய அந்த பந்து விஸ்லேஷ ஜனித சோக, இவெல்லாம் போயிடுவா, இவெல்லாம் இழந்துருவோன்ற, இவெல்லாம் கொண்டுடுவோன்ற ஒரு சோகத்தினால சசரம் அப்படின்னா அம்போட கூடிய அந்த வில்லு, அப்புறமா சாபம், சாபத்துக்கு விசேஷம் அது அம்போட கூடிய வில்ல போட்டுட்டு விசிறிஜியனா விடுறது, விட்டுட்டு ரதத்தில் அமர்ந்தான். இனிமேல அவனால முடியல, பேசறதே முடியல. இப்போ எல்லாத்தையும் சொன்னா சொல்லி ஓஞ்சிட்டான் அவனதான். இதோட நான் முதல் அத்தியாயம் அதை முடியறது. அர்ஜுன விஷாத யோகான்னு, விஷாதம்னா சோகம், கிருஷ்ணர் தான் சோகத்துக்கு காரணமா இருக்க, அதனாலதான் கொண்டு போய் அவன் அவன் வந்து பெண்ணின் டிராப் வச்சுக்கலாம் இருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணா, எனக்கு தர்ம அதர்மபுரத்து தெரியலன்னு சொன்னான். ஆனா சொன்னானே ஒய்ய, எனக்கு தர்மோபதேசம் பண்ணுன்னு சொல்லல இன்னும், அத அடுத்த சட்டத்தை பண்ண போறான், எனக்கு ஒண்ணுமே தெரியல, இப்ப நீ எனக்கு சொல்லுன்னு. ஏன் கேட்டா, நம்ம ஒரு குருவை போய் பார்த்து ஒரு கேக்க போக வச்சுக்கோ, முதல்ல ஒரு கதை சொல்லுவா, எம்டி த டீ கப்னு சொல்லுவா, அது நீ கேட்டிருப்பே. மொத்தம் குருவை பார்க்க போனா இந்த விஷயத்துல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லிட்டு, ஆனா இதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் வாசிருக்கேன், அந்த புத்தகத்துல மாதிரி போட்டிருக்கா, அவரோட உபன்யாசம் கேட்டிருக்கேன், அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இப்ப பேசினே இருக்கா, அவரை பேச விடல. சரி அவர் பார்த்தார், சரிப்பா ரொம்ப இதுவா இருக்கு, அப்படி டீ போட்டு கொண்டு தான் உட்காந்துருக்கோம். டீ கொண்டு வந்தார், கொண்டு வந்து கப்பல வந்து டீய பரிமாறினார். அதை பார்த்தா கொட்டிலே இருக்காரு, டீ டம்ளர்ல ரொம்ப டீ டீ ஒழுங்கிட்டு இருக்கு, அது ஒரு திட்டம் இருக்கிற பிள்ளைக்கு தெரியும், அவருக்கு வரி எல்லாம் வழிஞ்சிட்டு இருக்கேன்னா எப்படி இதை கொள்ளும், டீல இடமே இல்லையே, தமிழ்ல இடமே இல்லையே, எப்படி இதை டீயை கொள்ளும் கேட்டா, அவர் நீ இப்படிதான் இருக்க, இப்போ போயிட்டு அந்த கப்பை காலி பண்ணிட்டு அப்புறம் பாட சொல்றேன் அப்படின்னு. அது மாதிரி நம்மளே பேசிட்டுதான் வச்சுக்கோ, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னா அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டா, அதுக்கு மேல அவ சொல்றது நம்ம மனசுல ஏத்துக்கிறது பக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஓபன் மைண்டோட போகணும், எனக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும். நம்மளும் கூட கூட பேசிட்டே தான் வச்சுருக்கோம், அப்ப நமக்கு அது உள்ள போகலன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், முன்னாடி படிச்சதை வச்சுட்டு கரெக்டா இல்லையா, கரெக்டா இல்லையான்னு பண்ணிட்டு வச்சுருக்கோம், உங்களுக்குள்ள போகாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஓப்பன் மைண்டோட போனோம், இன்னொன்னு ட்ரஸ்ட் போனோம், அதை சொன்னா சொல்றவா மேல நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தாதான், அதுக்காக கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்றது இல்ல, நம்ம கிளியரா இருக்கணும், இல்லைன்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது, புரிய பேசி எடுத்து கிடையாது, கேட்கறப்ப கொஞ்சம் போஸ்ட் பண்ணணும், முதல்ல முதல்ல சொல்றத மனசுல வாங்கிட்டு சிரவணம் மனம் நிற்கிறார், முதல்ல கேட்கணும் அப்புறம் திங்க் பண்ணணும். கேட்கச்சேவே நம்ம அதை கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தோம்னா சொல்ற விஷயமானது உள்ள போகாது, அதுதான் அந்த கதையை சொல்வா. இப்ப அர்ஜுனா நம்ம அர்ஜுன் என்ன பண்ண சாப்டர்ல, எனக்கு வந்து நீ இந்த உபதேசம் பண்ணணும், எனக்கு சுத்தமா தெரியல, எது எனக்கு ஸ்ரேயஸோ நிச்சிதம் தூகி, நிச்சயமா எனக்கு சொல்லுன்னு கேட்க போறான், அதுக்கு மேலதான் வந்து உபதேசமானது ஆரம்பிக்கப்படணும். அதை வந்து அடுத்த கிளாஸ்ல ாய கல்யாணகுலசாயமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுலவே நமஹ.